بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் புனிதமிக்க இந்த ரமலானிலே அல்லாஹ்வுடைய அருள்முறை குர்ஆனுடைய விளக்க உரையை கேட்டு தெளிவு பெற்று அமல் செய்ய வேண்டும் என்ற நம்முடைய ஆர்வத்தை அல்லாஹ் கபூல் செய்து கேட்கக்கூடிய விஷயத்தின்படியும் பேசும் விஷயத்தின்படியும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று துஆ செய்த வண்ணமாக இன்றைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய 178வது ஆயத்திலே, சூரத் அல்-பக்ராவினுடைய 178வது ஆயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிடுகின்றான். அதாவது நேற்றைய ஆயத்தில் உங்களுக்கு சொன்னேன், 5 விஷயங்களை அல்லாஹ் அடிப்படையான விஷயங்களை குறிப்பிட்டான். அகீதா, இபாதாத், முஆமலாத், முஆஷராத், அஹ்லாக். அகீதா என்பது கொள்கை, இபாதாத் என்பது வழிபாடுகள், முஆமலாத் என்பது சமூக வாழ்க்கை, முஆஷராத் என்பது கொடுக்கல் வாங்கல், அஹ்லாக் என்பது நற்குணங்கள். இந்த 5 அடிப்படையான விஷயங்களிலும் ஒரு மூமின் சரியான முறையில் இருக்கும் பொழுதுதான் அவர் அல்லாஹ்விடத்தில் உண்மையான முழுமையான நன்மையை பெற முடியும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான். இதுக்கு அப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய வசனங்கள் எல்லாமே இந்த 5 ஆயத்துக்குள் 5 டாபிக்கோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களா அல்லாஹ் சொல்றான். 5 டாபிக்கோடு சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு உதாரணத்தை அந்த முந்தின ஆயத்தில் சொன்ன மாதிரி இன்னும் சில தெளிவான விஷயங்களை, ஒரு சில அடிப்படையான விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்தடுத்து சொல்கின்றான். அந்த அடிப்படையில் தான் அதற்கு அடுத்த வசனத்திலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஆஷராத் என்று சொல்லக்கூடிய சமூக வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கின்றான். சமூகத்திலே மனிதர்கள் வாழ்வது என்பது, சமூக வாழ்க்கை என்பது எந்த ஒரு மனிதனாலும் தவிர்க்க இயலாதது. அதாவது நாம் வாழ்கிறோம் என்றால் ஒரு சோசியல் லைஃப், ஒரு சொசைட்டியோடு இணைந்துதான், ஒரு சோசியல் லைஃபோடு இணைந்துதான் நாம் வாழ முடியும். ஒரு மனுஷன் தனியாக போய் காட்டில் போய் உட்காந்து சாமியார வாழ முடியாது, அவன் தனியாக போய் உட்காந்து எந்த காரியத்தையும் செஞ்சிட முடியாது. அப்போ ஒரு மனிதன் உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் அல்லாஹ் இயற்கையாக எப்படி படைச்சிருக்கான்னா, அவனுக்கு சோசியல் லைஃப் ரொம்ப அவசியம். ஒரு சொசைட்டியோட, ஒரு சமுதாயத்தோட, ஒரு சமூகத்தோட இணைஞ்சு தான் வாழ முடியும். அதுதான் அவனை நல்லவனாகவும் வாழ செய்யும். இன்னைக்கு நம்ம பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நாம் பாவங்களிலிருந்து விலகி இருப்பதற்கு முக்கியமான காரணம், பெரும் பாவங்களிலிருந்து விலகி இருக்கிறது முக்கியமான காரணம், 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க என்ற அச்சம், அந்த 4 பேர் என்ன நினைப்பாங்க என்ற அந்த ஒரு கூச்ச சுபாவம், இதுதான் நம்மளை பல பேர்களை நல்லவர்களாக ஆக்குது. நம்ம நல்லவங்களா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம், நம்ம ஒரு சொசைட்டியில வாழ்றோம், ஒரு சமுதாயத்தில் வாழ்றோம். நம்ம சமுதாயம் நினைச்சா என்ன நினைக்கும், 4 பேர் நினைச்சா நம்மள 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க என்ற இந்த உணர்வு தான் நம்ம பல பேர் நல்லவர்களாக இருப்பதற்கு காரணமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, எல்லா விஷயத்திலுமே ஒருவர் வாழ்வதாக இருந்தாலும் சரி, மரணிப்பதாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலுமே இந்த சொசைட்டியினுடைய ஒரு சப்போர்ட் இல்லாமல், ஒரு சொசைட்டியினுடைய ஒரு அனுசரிப்பு இல்லாமல் ஒருத்தர் உலகத்தில் வாழ்ந்துட முடியாது. அல்லாஹ் அப்படித்தான் உலகத்தை படைச்சிருக்கான், அப்படித்தான் மனித குலத்தை படைச்சிருக்கிறான். எந்த ஒரு இதுவும் நீ தனியா உலகத்தில் வாழ்ந்துரு அப்படின்னு எங்கேயுமே சொல்லல. அதனாலதான் குரான் படி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைப்படியும் சரி பார்த்தோம்னா, எங்கேயுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து நீங்க வந்து ஒரு சாமியார வாழ்ந்துட்டு போயிடுங்க, ஒரு தனியா வாழ்ந்துருங்க, ரஹபானியத்தா இருந்துருங்க அப்படின்னு சொல்லல. ஏன் இஸ்லாத்துல துறவரம் அனுமதிக்கப்படலன்னு சொன்னா, துறவரம் என்பது சமூகத்தை விட்டு ஒதுங்கி இருப்பது, சமுதாயத்தை விட்டு தவிர்த்து இருப்பது, இதுதான் துறவரம். அப்ப அந்த துறவரத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுமதிக்கல, நாம நினைக்கலாம் நான் சமுதாயத்தோட இருக்கிறதுனால நிறைய எனக்கு தீய விளைவுகள் ஏற்படுது, அடுத்தவனை பத்தி புறம் பேச வேண்டியிருக்குது, அடுத்தவனை பத்தி பொய் சொல்ல வேண்டியிருக்குது, அடுத்தவனோட சண்டை போட வேண்டியிருக்குது, வியாபாரத்தை தகராறு பண்ண வேண்டியிருக்குது, மோசடி பண்ண வேண்டியிருக்குது. இதெல்லாம் இல்லாம நான் பாட்டுக்கு நான் உண்டு என் இபாதத்து துறவரத்துக்கு போயிட்டேன்னு வச்சுங்களேன், ஒரு காட்டுக்கோ மலைக்கோ போயிட்டுன்னு வச்சுங்க, எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும்? அதுல நண்பருக்கு தானே செய்யுது. ஏன்னா அந்த பூமியில உலகத்துல மக்களோட வாழ்றதுனாலதான் எனக்கு என்ன வேண்டியிருக்குது, அடுத்தவங்களை பத்தி புறம் பேச வேண்டியிருக்குது, சண்டை போட வேண்டியிருக்குது, தகராறு பண்ண வேண்டியிருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுது. இதெல்லாம் விட்டு விலகி நான் பாட்டுக்கு காட்டுல போய் உட்காந்துட்டா யாரோட எந்த தொடர்பும் இல்லை, நான் அல்லா அல்லாஹ்னு வணங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருந்தும் ஏன் இந்த துறவரத்தை அனுமதிக்கலன்னு சொன்னா, துறவரம் மேற்கொள்வதிலே சில நன்மைகள் இருந்தும் அல்லாஹ் ஏன் அனுமதிக்கலன்னு சொன்னா, அந்த துறவரத்தினால் என்ன நன்மைகள் நினைக்கிறீங்களோ, அந்த துறவரத்தினால் என்ன நன்மைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, அதை விட அதிகமான நன்மைகள் நீங்கள் சமூக வாழ்க்கையோடு சேர்ந்து வாழ்றதுல இருக்குது. நீங்க சமூகத்தில் இருக்கிறதுனால என்னென்ன தீமைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, உதாரணமா புறம் பேசுறது, பொய் சொல்றது, அடுத்த மோசடி பண்றது, இந்த மாதிரி என்னென்ன தீமைகள் இருக்கும்னு நினைக்கிறீங்களோ, இதை விட அதிகமான தீமைகள் நீங்க சமுதாயத்தோட்டு புறக்கணிக்கிறதுனால இருக்குது. அப்ப அதனால சமுதாயத்தோடு சேர்ந்து இருக்கிறதுனால உள்ள தீமைகள் அதிகமா, சமுதாயத்தில் தேர்ந்து இருக்கிறதுனால நன்மைகள் அதிகமாண்டா? நீங்க சமுதாயத்தில் சேர்ந்து இருக்கிறதுனால என்ன தீமைகள் நினைக்கிறீங்களோ, இதை விட அதிகமான நன்மைகள் சமுதாயத்தில் இருக்கிறதுனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சமூக வாழ்க்கையை நமக்கு கட்டாயமாக்கியிருக்கின்றான், இல்லற வாழ்க்கையை அல்லாஹ் கட்டாயமாக்கியிருக்கின்றான். துறவரம் மேற்கொள்வதையோ சமுதாயத்தை விட்டு ஒதுங்கி ஒதுங்கி இருப்பதையோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுமதிக்கல. ஏன்? அந்த சமுதாயத்தை விட்டு ஒதுங்கி இருக்கிறதுனால நீங்க என்ன நன்மைகள் நினைக்கிறீங்களோ, அதை விட அதிகமான நன்மைகள் சமுதாயத்தோட சேர்ந்து இருக்கிறதுலாம் இருக்குது. அப்படிங்கிறதுனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சமூக வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய ஒரு சோசியல் லைஃப், ஒரு சோசியல் வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அனுமதிச்சிருக்கிறான், கட்டாயமாக்கியிருக்கிறான். அந்த அடிப்படையில் தான் இந்த சமூகத்தில் வாழும் பொழுது சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது, சமூகத்தில் வாழும் பொழுது சில ப்ராப்ளம் எதிர்நோக்க வேண்டியது. அந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வது, எப்படி எதிர்நோக்குவது, அதை எப்படி சரி செய்வது என்ற அந்த முஆஷரத் என்ற சமூக வாழ்க்கையை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரக்கூடிய வசனங்கள்ல சொல்றான். அந்த சமூகத்தில் வாழும் பொழுது சமூகத்தில் அமைதி என்பது மனிதனுக்கு மிக மிக முக்கியம். சமூக அமைதி, மன நல்லிணக்கம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றது, விட்டு கொடுத்து வாழ்றது, மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழ்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்கிறதுனால அந்த சமூக வாழ்க்கையில உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் ஏற்படும், அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன தீர்வுங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவா பல இடங்கள்ல சொல்றான். அதனாலதான் பாத்தீங்கன்னா குர்ஆன்ல அல்லாஹ் கொடுக்கல் வாங்கல், மாமலாத்தின்னு சொல்லக்கூடிய கொடுக்கல் வாங்கல், வியாபாரங்கள், இதை பத்தி ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து குர்ஆன்ல சொல்லுவான். வியாபாரத்தில் சட்டங்கள், எந்த மாதிரி வியாபாரம் செய்யலாம், எந்த மாதிரி வியாபாரம் செய்யக்கூடாது, எந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் நடத்தலாம், எந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் நடத்தக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். காரணம் என்ன தெரியுமா? இந்த கொடுக்கல் வாங்கல் மூலமாக அதனால் மனக்கசப்பு ஏற்பட்டு ஒரு சமூக வாழ்க்கையினுடைய நிம்மதி கெட்டு போயிடக்கூடாது, ஒரு சமூகத்தில் வந்து அமைதி குலைஞ்சிடக்கூடாது, ஒரு சமூகத்தில் வந்து பிரச்சனை வந்துடக்கூடாது. அதனால தான் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், அல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்தல், அல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்தல், சமூக அமைதியை கெடுக்கும் விதத்திலே குழப்பத்தை ஏற்படுத்துவது அது கொலையை விட கொடியது. சமூக அமைதியை கெடுக்கும் விதத்திலே குழப்பத்தை ஏற்படுத்துவது கொலையை விட கொடூரமான பாவம் அப்படிங்கிறான். அப்ப சமூக வாழ்க்கை என்பது இஸ்லாத்தை பொறுத்தவரையில இன்றியமையாதது. அந்த சமூக வாழ்க்கை வாழும் பொழுது அந்த சமூகத்தில் ஏற்படக்கூடிய அமைதி என்பதும் சமூக நல்லிணக்கம் என்பதும் மிக மிக அத்தியாவசியங்கிறதுனால அந்த சமூக அமைதிக்கு எதெல்லாம் ஊறு விளைவிக்குமோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தவிர்க்க சொல்வான். எதெல்லாம் ஊர் விளைவிக்குமோ அதெல்லாம் தவிர்க்க சொல்வான். சமூக அமைதிக்கு எதெல்லாம் வாய்ப்பு ஏற்படுத்துமோ, சமூக அமைதிக்கு எதெல்லாம் சப்போர்ட்டா இருக்குமோ அதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்கரேஜ் பண்ணுவான். இது நீங்க குர்ஆன்லயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை ஆராய்ச்சி பண்ணும்பொழுது இந்த உண்மையை நீங்க புரிஞ்சிக்க முடியும். அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சமூகத்துல ஒருத்தன் இன்னொருத்தனை கொலை பண்ணிடுறான், சமூகத்துல ஒருத்தன் இன்னொருத்தனை கொலை பண்ணிடுறான், ஒரு கொலை சம்பவம் நிகழ்ந்து விட்டால் அந்த சமுதாயத்தில் எவ்வளவு பெரிய பரபரப்பு ஏற்படுங்க, அமைதி குலைஞ்சிருமா இல்லையா? ஒரு அமைதியா இருக்க சமுதாயத்தில் திடீர்னு ஒருத்தனை கொலை பண்ணிடுறாங்க, அது யாரா இருக்கட்டும், அந்த கொலை நிகழ்ந்த உடனேயே அந்த சமுதாயத்தில் என்ன குலைஞ்சு போயிடும், என்ன குலைஞ்சிருங்க, அமைதி சீர் குலைஞ்சிரும். அப்ப அந்த கொலைக்கு என்ன தீர்வு, அந்த கொலையாளிக்கு என்ன தீர்வு, அவனுக்கு என்ன தண்டனை, அந்த இழந்த சமூக அமைதியை மீண்டும் நிலைநாட்டுவது எப்படி அப்படிங்கிறதுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அழகான சட்டத்தை கற்றுக் கொடுக்கின்றான். ஒரு அழகான சட்டத்தை சொல்றான். அந்த சட்டத்தை இன்று உலகம், குறிப்பா இந்தியால அல்லா சொல்லக்கூடிய இந்த சட்டம் இல்லாததுனாலதான் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, மன சமூகத்துக்கு மத்தியில் அமைதி இல்லாம போறது, அதற்காக ஆயிரக்கணக்கில் கோடிக்கணக்கில் பல்லாயிரக்கணக்கில் செலவு பண்றது, அப்படி செலவு பண்ணி சமூக மத்தியில் அமைதி ஏற்படாம போறது, ரெண்டு ஜாதிகளுக்கு மத்தியில் அமைதி இல்ல, ரெண்டு குழுக்களுக்கு மத்தியில் அமைதி இல்ல, ரெண்டு மதத்தினருக்கு மத்தியில் அமைதி இல்ல. காரணம் என்ன? இந்த அமைதியை ஏற்படுத்துவதற்கு அல்லாஹ் என்ன வழியை சொன்னானோ அந்த வழியை பின்பற்றாதனாலதான். இன்னைக்கு இந்தியன் பீனல் கோட்ல பாத்தீங்கன்னா அவர்கள் கொலைக்குன்னு ஒரு தண்டனை வச்சிருக்காங்க, ஒரு நடைமுறை வச்சிருக்காங்க. என்ன தண்டனை? ஒருத்தர் கொலை பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா அந்த கொலைக்கு செஞ்சவரை முதல்ல அரெஸ்ட் பண்ணணும், அரெஸ்ட் பண்ணி விசாரணைங்கிற பேர்ல அவரை பல்லாயிரம் வருஷம் இழுத்தடிக்கணும். இழுத்தடிச்சு கடைசியில என்ன தண்டனை கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அவருக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு இருக்குது. இது இந்திய சட்டப்படி. ஆனா அந்த மரண தண்டனையும் இப்ப தேவையா? மரண தண்டனை இருக்கணுமா வேணாமா? மரண தண்டனையும் வேண்டாம் அப்படின்னு கூக்குரல்கள் இப்ப எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. மரண தண்டனை அந்த நாட்டில் இல்லை, இந்த நாட்டில் இல்லை, அங்கே இல்லை, இங்கே இல்லை, இது மரண தண்டனை என்பது மனிதநேயத்திற்கு எதிரானது, அதனால மரண தண்டனை கூடாது அப்படின்னு சில அறிவிலிகள் தங்களை அறிவாளிகளாக நினைச்சுக்கிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு அழகா டிஸ்கஸ் பண்றா பாருங்க. மரண தண்டனை என்பது மனிதநேயத்திற்கு எதிரானதல்ல, மரண தண்டனை தான் மனிதநேயத்தை உலகத்தில் வளர்க்கும். மனிதநேயத்தை உலகத்துக்கு வளர்க்கறதுக்கு ஒரே வழி மரண தண்டனை தான் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான சில சட்டங்களையும் ஆணித்தரமான வாதங்களையும் அல்லாஹ் சொல்றான் பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு, மூமின்களே, குதிப அலைக்குமுல் கிஸாஸு ஃபில் கத்லா, கொலை செய்யப்பட்டவர்கள் விஷயத்திலே பழி வாங்குவது உங்களுக்கு கடமையாக்கப்பட்டு விட்டது. பழி வாங்குவது உங்களுக்கு கடமையாக்கப்பட்டு விட்டது. எப்படி பழி வாங்கணும்? அல் ஹுர்ரு பில் ஹுர்ரி, ஒரு சுதந்திரமானவன் கொலை செய்யப்பட்டால் அவனுக்கு பதிலாக சுதந்திரமானவன், ஒல் அபுது பில் அபுதி, ஒரு அடிமை கொலை செய்யப்பட்டால் அவனுக்கு பதிலாக ஒரு அடிமை, ஒல் உன்சா பில் உன்சா, ஒரு பெண் கொலை செய்யப்பட்டால் அவளுக்கு பதிலாக பெண். இந்த அடிப்படையில் பழி வாங்குதல் உங்களுக்கு கடமையாக்கப்பட்டு விட்டது. ஹா ஃபமன் உஃபிய லஹு மின் அஹீஹி, அப்படி பாதிக்கப்பட்டவர், கொலை செய்யப்பட்டவருடைய குடும்பத்தை சார்ந்தவர் அல்லது கொலை செய்யப்பட்டவருடைய வாரிசுதாரர்கள் தன்னுடைய சகோதரனுக்காக மன்னித்து விட்டால், எதையாவது மன்னித்து விட்டால், இத்திபா ஓம்பில் மாரூஃபி அதை அவருக்கு முறையாக அந்த மன்னிக்கப்பட்டதற்கான நஷ்டஈடு தொகையை முறையாக கொடுத்து விட வேண்டும். இது அல்லாஹ் உங்களுக்கு சட்டங்களை இலகுவாக்கி இதை ஒரு அருட்கொலையாக உங்களுக்கு கொடுத்திருக்கின்றான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். என்ன அர்த்தம் இதுக்கு? முதல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றது, மூமின்களே, உங்களுக்கு கொலை செய்யப்பட்டவர்களுடைய விஷயத்திலே பழி வாங்குதல் கடமையாக்கப்பட்டுடுச்சு. கிசாஸ், கிசாஸ் என்பதற்கு சகோதரர்களே பழி வாங்குதல் அப்படின்னு சொன்னா பொதுமக்களுக்கு புரியும், ஆனா உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா பகரம் வாங்குதல், பதிலுக்கு பதில், முபாதலான்னு சொல்லுவாங்க அரபியில, பதில் பதில்ங்கிறாங்கல்ல, இந்த பதில்ங்கிறதே வந்து தமிழ் வார்த்தை இல்லைங்க, அரபி வார்த்தை அது. நம்ம பதில் பதில்ங்கிறமே, கேள்விக்கு பதில்ங்கிறமே, இந்த பதில் என்பது என்னன்னு சொன்னா இது அரபி வார்த்தை, ஒரிஜினலா தமிழ் வார்த்தை கிடையாது. பதில்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பகரம், அவர் என்ன கேட்டாரோ அதற்கு பகரம், அதுக்கு பதிலா இதை செய்யுங்க அப்படின்னு சொல்றோம்ல, இதுக்கு பதிலா அதை செய்யுங்க. இந்த பகரம் என்ற அர்த்தத்தில் தான் அரபியில பதில்ங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும். அந்த பதில்ங்கிற வார்த்தை எப்படி தமிழுக்குள்ள வந்து தெரியல, நம்ம அந்த ஆராய்ச்சிக்கு போக வேண்டாம். அந்த பதில் முபாதலான்னு சொல்லுவாங்க அரபியில, அந்த பதில் தான் அல்லாஹ் அங்க சொல்றான் கிசாஸ்ன்னு சொல்றான். அதாவது கொலை செய்யப்பட்டால் அதற்கு பதில், அதற்கு பகரம் என்ன அப்படின்னு சொன்னா, உதாரணமா ஒரு அப்துல் காதர்ங்கிறவர் ஒரு அல்லா பிச்சை கொலை பண்ணிடுறாரு, உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப கொல்லப்பட்டவர் யாரு? ஒரு அல்லா பிச்சை. கொன்றவர் யாரு? ஒரு அப்துல் காதர். இப்ப இந்த கொல்லப்பட்டவர் இருக்காரு பாருங்க அல்லா பிச்சை, இவருடைய வாரிசுதாரர்களுக்கு அல்லா மூணு சாய்ஸ் கொடுக்கறான். இவருடைய வாரிசுதாரர்களுக்கு மூணு சாய்ஸ் கொடுக்கறான். முதல் சாய்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, யார் கொலை செய்தானோ அவனை நீங்கள் பதிலுக்காக கொன்று விடலாம். அப்துல் காதர் என்ன பண்ணிடலாம்? நீங்க கொலை பண்ணிடலாம். முதல் சாய்ஸ். ரெண்டாவது சாய்ஸ் என்ன அப்படின்னா, அட போறாங்க, ஒளிஞ்சு போறாங்க, எது அவன் தெரியாம செஞ்சுட்டான், நான் அல்லாஹ் கண்ணி மன்னிச்சிடறேன் அப்படின்னு மன்னிக்கிறதுக்கும் என்ன உண்டு? உரிமை உண்டு, மன்னிச்சு விட்டுறலாம். மூன்றாவது சாய்ஸ் என்ன சொன்னா, நான் பழியும் வாங்க மாட்டேன், மன்னிப்பு வாங்க மாட்டேன், எங்க அத்தாவையோ இல்லை மகனையோ கொன்றதற்காக நஷ்டஈடு தர சொல்லுங்க அப்படின்னு நஷ்டஈடு தொகையும் ஒரு தொகையை வாங்கிக் கொள்ளலாம். அப்ப இந்த மூன்று சாய்ஸ்ல ஒரு சாய்ஸ் உனக்கு உரிமை உண்டு. ஒன்று நஷ்டஈடு வாங்கிக்க, அல்லது அவரையே பழி வாங்கிக்க, அவரையும் கொலை செஞ்சிடலாம், அல்லது நஷ்டஈடு வேண்டாம், அவரை கொல்லவும் வேண்டாம், ரெண்டுக்கு நடுவுல நான் அவரை மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு மன்னிச்சு விடுறதுக்கும் இந்த பாதிக்கப்பட்டவருக்கு உரிமை உண்டு. இந்த மூன்று விஷயங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுமதி கொடுத்து எந்த அடிப்படையில் சொல்றான்னு சொன்னா, இந்த பழி வாங்குதல், அதாவது இந்த பகரம் வாங்குதல், பதிலுக்கு பதில் வாங்குதல் என்ற இந்த காரியத்திலே, பதிலுக்கு பதில் தான் புரிஞ்சுக்க, மூணு விஷயம், ஒன்னு பதிலுக்கு பதில் வாங்கலாம், அல்லது மன்னிக்கலாம், அல்லது நஷ்டஈடு வாங்கிக்கலாம். இந்த மூன்றிலுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே சமூகங்களுக்கு மத்தியிலே அமைதியை நிலவ செய்கின்றான், அமைதியை நிலவ செய்கின்றான். ஏன்னா உதாரணமா கொலை செஞ்சிட்டான்னு வைங்க, கொலை செஞ்ச பிறகு அதுக்கு பதில் முடிச்சிட்டோம்டா அதோட முடிஞ்சு போச்சு, சாப்டர் க்ளோஸ் ஆயிடும். இல்ல பதில் முடிக்காம சரி சரி பாப்பா ஆனது ஆனது போச்சு மறந்துருங்க அப்படின்ட்டோம்னா என்னாகும், பாதிக்கப்பட்ட உள்ளத்துல ஒரு வெறுப்பு இருந்துகிட்டே இருக்கும், பாதிக்கப்பட்ட உள்ளத்துல ஒரு வெறுப்புணர்வு வளர்ந்துகிட்டே இருக்கும். அந்த வெறுப்புணர்வு நாளடைவில் அப்படியே தீயா மாறி அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது என்ன பண்ணுவான், யார் தன்னை கொன்றார்களோ அல்ல தன்னுடைய வாரிசை கொன்றார்களோ தங்கால கொன்றார்களோ, உதாரணமா ஒரு முஸ்லீம்கள் ஒருத்தனை ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் கொலை பண்ணிடுறாங்க, கொலை பண்ண பிறகு என்ன பண்ணும், ஷரிய சட்டப்படி யார் கொலை பண்ணானோ அந்த ஆர்எஸ்எஸ்காரன் அவன் நாட்டு பிரதமராகவே இருந்தாலும் சரி அவனை தூக்கி இதற்கு பகரமா கொல்ல வேண்டும், இது ஷரியத்துல சட்டம். அவன் நாட்டு பிரதமராகவே இருக்கட்டும், அவன் முஸ்லீம்களை கொலை பண்ணான் கன்ஃபார்மா தெரியுதா, தூண்டி விட்டான் கன்ஃபார்மா தெரியுதா, அந்த கொலைக்கு பகரமாக அவனையும் பழி வாங்கி தூக்கிலிட வேண்டும் அல்ல கொல்ல வேண்டும், இது ஷரியத்திலே சட்டம். அப்படி கொண்டுட்டோம்னு சொன்னாக்கா இந்த பிரச்சனை அப்படியே முடிஞ்சிடும். இல்லைன்னு சொன்னா பாதிக்கப்பட்டவர்களுக்கு உள்ளத்துல வெறுப்பு வளர்ந்துகிட்டே இருக்கும், வெறுப்பு வளர்ந்துகிட்டே இருக்கும், எனக்கு அநியாயம் நடந்திருக்குது, எனக்கு நீதி கிடைக்கல, எனக்கு அநியாயம் நடந்திருக்குது, எனக்கு நியாயம் கிடைக்கல, அவன் பெரிய ஆளுங்கிறதுக்கான அவன் விட்டுட்டாங்க, அவன் பெரிய ஆளுங்கிறதுக்கான அப்படியே மன்னிச்சு விட்டுட்டாங்க, மன்னிக்கவும் இல்லை அப்படியே கண்டுக்காம விட்டுட்டாங்க, எனக்கு நியாயம் கிடைக்கல நியாயம் கிடைக்கலங்கிற வெறுப்புணர்வு வளர்ந்துகிட்டே இருந்து அந்த வெறுப்புணர்வு வளரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, ஒரு கட்டத்தில் இவனுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவன் செஞ்சதை விட பல மடங்கு அதிகமாக செய்வான், அல்ல வேற மாதிரி செய்வான், தன்னுடைய கோபத்தையும் தன்னுடைய ஆதங்கத்தை காட்டுறதுக்கு வேற மாதிரி ரியாக்ஷனை காட்டுவான். அப்படி வேற மாதிரி ரியாக்ஷன் இங்க காட்டும் பொழுது அவன் சும்மா இருக்க மாட்டான், அவன் அதுக்கு நேரம் பார்த்துட்டே இருப்பான், அவன் அடுத்த ரியாக்ஷனை காட்டுவான். இப்படி மாறி மாறி ரியாக்ஷன் காட்டுறதுனால என்ன ஆகும், சமூகங்களுடைய அமைதி குலைக்கப்பட்டு விடும், ரெண்டு சமூகத்துடைய அமைதி குலைக்கப்பட்டு விடும். அதற்கு பகரமா யார் கொலை செய்தானோ ஆதாரப்பூர்வம் நிரூபிக்கப்பட்டு அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி அவனையும் கொன்றுத்தான் ஆகணும் அப்படின்னு கொல்லப்பட்டா இந்த இவனுக்கு திருப்தியான யாரு பாதிக்கப்பட்டவன் திருப்தியாயிடும், ஓகே நம்ம நம்ம நம்மளை கொண்டா அவனையும் கொண்டாச்சு முடிஞ்சு போச்சு மேட்டர் க்ளோஸ் அப்படின்னு ஆயிடும். அப்ப என்ன ஆகும், சமூக அமைதி பாதுகாக்கப்படும், சமூக அமைதி பாதுகாக்கப்படும், மற்ற உயிர்களும் பாதுகாக்கப்படும். எப்போ பழி வாங்கி முடிச்சிட்டோம்டா. அல்லது இன்னொரு காரணம் பாருங்களேன், இன்னொரு காரணம், அடே நாம அவனை கொன்னோம் அவனும் நம்மளை கொண்டுடுவான், நாம ஒருத்தனை கொலை பண்ணோம்டா அவன் என்ன பண்ணுவான், பழி வாங்குதல் அடிப்படையில் நம்மளும் கொலை பண்ணிடுவான். அப்படிங்கிற இந்த சட்டம் நடைமுறையில் இருந்தால்தான் இவன் என்ன பண்ண மாட்டான், முதல்ல ஆயுதத்தை தூக்க மாட்டான். ஏன், நாம ஆயுதம் தூக்கணும்டாக்கா, நாம கொலை செஞ்சா அந்த வாரிசு என்ன பண்ணுவாங்க, இஸ்லாமிய சட்டப்படி நாமும் கொல்லப்பட்டு விடுவோம் அப்படிங்கிற சட்ட நடைமுறையில் இருந்தா இவன் ஆயுதத்தை தூக்க மாட்டான், முதல்ல எடுத்தோட சண்டை ஆரம்பிக்க மாட்டான். அப்ப என்ன ஆகும், மக்களுக்கு மத்தியிலே அமைதி நிலவும், சந்தோஷம் நிலவும், உயிர்கள் பாதுகாக்கப்படும். இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்றான், வலக்கும் ஃபில் கிசாஸ் ஹயாத்தும் யா உலில் அல்பாப். ஓ அறிவுள்ள மக்களே புரிந்து கொள்ளுங்கள், அறிவு நீங்க சொல்றாங்க பாருங்க, இஸ்லாம் வந்து கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுங்கிற சட்டம் இன்றைய காலத்துக்கு அதெல்லாம் ஒத்து வராது, இன்னைக்கு மனிதாபிமானத்தோடு நடக்கணும், மனிதநேயத்தோடு நடக்கணும், மனுஷங்களை மதிக்கணும் அப்படிங்கிறாங்களே, இவங்க எல்லாம் யாருக்கு சப்போர்ட் பண்றாங்கடா, இன்னைக்கு மனிதநேயம் பேசக்கூடியவர்கள் யாருக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா கொலகாரனுக்கு சப்போர்ட் பண்றான், கொலை செஞ்சவனு சப்போர்ட் பண்றான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சகோதரர்களே, இன்னைக்கு தூக்கில போடக்கூடாது, தூக்கு தண்டனை கூடாது, மரண தண்டனை கூடாதுன்னு ஒரு குரல் வந்திருக்குது. இதுல என்ன பெரிய வேதனைடா, மரண தண்டனை என்பது உலகத்திலே அமைதியை நிலவ செய்வதற்காக அல்லாவால் விதிக்கப்பட்ட ஒரு சட்டம், மரண தண்டனை என்பது அல்லாவால் விதிக்கப்பட்ட ஒரு சட்டம். இந்த மரண தண்டனை என்பது உலகத்தில் இருந்தால்தான் மற்றவர்கள் உயிருக்கு பாதுகாப்பு, கொலகாரம் ஆயுதத்தை தூக்க மாட்டான், ஏன் தூக்குனா நமக்கும் நம்மளையும் கொலை பண்ணிடுவாங்க அப்படிங்கிற அச்சப்படுவான். அது மட்டுமல்ல, அவன் கொலை செய்யப்பட்டதற்கு பகரமாக இன்னொரு கொலை நடத்திட்டா மற்ற உயிர்கள் பாதுகாக்கப்படும், வெறுப்பு தீ வளராது. இந்த காரணங்களை அல்லாஹ் சொல்லிதான் சொல்றான், வலக்கும் ஃபில் கிசாஸ் ஹயாத்தும் யா உலில் அல்பாப். அறிவுள்ள மக்களே புரிந்து கொள்ளுங்கள், இந்த பழிவாங்கும் நடவடிக்கையிலே உயிர்கள் பாதுகாக்கப்படும், பழிவாங்க நடவடிக்கைகளே உயிர்கள் பாதுகாக்கப்படும். நமக்கு சந்தேகம் வரலாம், என்னண்டா என்ன அதுல சொல்றீங்க, ஒரு ராமசாமி முனுசாமி கொலைப்பட்டான்னு வைங்க, ராமசாமி முனுசாமி கொலைப்பட்டானா, இப்ப பழிவாங்கனா யாரையும் கொல்லணும், யாரையும் கொல்லணும், ராமசாமி கொல்லணும். அப்ப உயிர்கள் கொல்லப்படுதுங்க, உயிர்கள் கொல்லப்படுது, ஆனா அல்லாஹ் சொன்ன உயிர்கள் பாதுகாக்கப்படுதுங்கிறானே, எப்படி பாதுகாக்கப்படுது, அந்த ராமசாமியை மட்டும் கொலை பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் ராமசாமியுடைய வம்சத்தார்களும் முனுசாமியுடைய வம்சத்தார்களும் அவங்க மத்தியில் எந்த பிரச்சனையும் இருக்காது, மற்ற உயிர்கள் பாதுகாக்கப்படும். அப்படி இந்த ராமசாமிங்கிற அந்த ஒரு உயிரை கொல்லவில்லை என்றால், கொலை செய்த குற்றத்திற்காக அந்த குற்றவாளியை கொல்லவில்லை என்றால் என்னாக வெறுப்புத்தி வளர்ந்து பல நூறு பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொள்வதற்கு காரணமாயிடும். சரி, ரெண்டாவது, ராமசாமி வந்து முனுசாமியை கொலை பண்ணிட்டாங்கிறதுக்காட்டி அந்த ராமசாமியும் கொல்லப்படுவான் என்ற சட்ட நடைமுறையில் இருந்தாதான் ராமசாமி முதல்ல ஆயுதத்தை தூக்க மாட்டான். அப்ப முனுசாமியோட உயிர் பாதுகாக்கப்பட்டிருக்கும், முனுசாமியோட உயிரும் பாதுகாக்கப்பட்டிருக்கும். இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் அல்லாஹ் சொல்றான், உலக்கும் ஃபில் கிசாசி ஹயாத்தும் யா உலில் அல்பாப், அறிவுள்ள மக்களை நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு பழிவாங்கும் நடவடிக்கையில உங்களுடைய உயிர்கள் பாதுகாக்கப்படுகின்றன அப்படிங்கிறான். ஆனா இதை தெரியாம சில முஸ்லீம் தலைவர்கள், சில முஸ்லீம் இயக்கத்தின் தலைவர்கள், யாரோ நாலு பேரு மரண தண்டனைக்கு எதிராக குரல் கொடுறானே, இவனு கூட போய் குடிபிடிச்சிருக்கான், ஆமா ஆமா மரண தண்டனை கூடாது. ஏய், நீ முஸ்லீம் அப்பா, அல்லாஹ் குர்ஆன்ல மரண தண்டனை அனுபவிச்சிருக்கான், மரண தண்டனை தான் உயிர்களை பாதுகாக்குங்கிறான். ஒருத்தர் கொலை செய்யப்பட்டவனை, கொலை செய்த கொலையாளியை அவனின் தூக்கல போடு, அப்பதான் மற்ற உயிர்கள் பாதுகாக்கப்படுகிறான். நீங்க யார் கொல்லப்பட்டார்களோ அவனுக்கு சப்போர்ட்டா இல்லாம கொலை செய்த குற்றவாளிக்கு ஆதரவா மரண தண்டனை கூடாது, மரண தண்டனை கூடாதுன்னா இது எந்த விதத்துல நியாயம்? இது நியாயம்? ஒருத்தப்பாவம் அல்லான குடும்பத்தை காப்பாத்தி சம்பாதிச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க, குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்கிறான், அவனுக்கு ஒரு மனைவி நாலஞ்சு பிள்ளைங்க இப்படி எல்லாம் இருக்கிற பட்சத்தில் அந்த ஒரு குடும்பத்தை குடும்பஸ்தனை ஏதோ ஒரு பகை உணர்வுக்காண்டி இல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி கொலை பண்ணி தீத்துட்டாங்கடா பாவீங்க, அல்ல ஈமான் கொண்டான் அவன் ஒரு முஸ்லீம் அப்படிங்கறதுக்காண்டி கொலை பண்ணிட்டாங்கடா, அந்த குடும்பம் அவனுடைய மனைவி அவனுடைய மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, எவ்வளவு பாதிக்கப்படுவாங்க, அந்த குடும்பத்துக்கு யார் சாப்பாடு போடுவா, அந்த குடும்பத்துக்கு யார் சம்பாதிச்சு கொடுப்பா, அந்த பிள்ளைங்க பூரா எத்தியம் பிள்ளைங்களாயிடுமே, அவன் மனைவி விதவையாயிடுமே, இதை பத்தியெல்லாம் கவலை இல்லை, கொலை செஞ்சு தூக்கில போடக்கூடாது. இவருடைய மனிதநேயம் எங்க வருதுன்னாக்கா, பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனை நான் பாக்குறது இல்ல, பாதிக்கப்பட்ட மனிதர்களா பார்க்கறது இல்ல, அந்த குழந்தை என்ன செய்யும், அந்த தாய் என்ன செய்வா, அவங்களா இவர் மனசனா தெரியுதுல்ல, இவருடைய கண்ணுக்கு யார் மனிதரா தெரிகிறார் என்றால் அநியாயமா கொலை செஞ்சா பாருங்க கொலையாளி, அவன் தான் இவன் கண்ணுக்கு மனசனா தெரியுறான். அதனால மனிதனை நாங்க பேசுறோம், அந்த மனுஷன் தூக்கில போடக்கூடாது. அட பாய், அவன் செஞ்ச குற்றத்துக்கு என்ன தண்டனை போறோம், அவனால பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு என்ன தண்டனை, இந்த குடும்பம் என்ன பண்ணும், இவங்கள மனசுனா தெரியலையா உங்களுக்கு, இந்த குழந்தைங்க மனசுனா தெரியலையா, அந்த கொலையாளி மட்டும் தான் மனசுனா தெரியறானா? இந்த ஒரு அற்புத அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த அற்புதமான விளக்கத்தை விளங்காம அற்பமான அரசியல் காரணங்களுக்காக நம்ம அவங்களோட போய் சப்போர்ட் பண்ணா அவன் நாளைக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கிறதுக்காண்டி அரசியல் காரணங்களுக்காக சில முஸ்லீம் தலைவர்களும் அவங்களோட சேர்ந்து காஃபிகளோட சேர்ந்து கொடை பிடிக்கிறாங்க என்னட்டு, ஆமா ஆமா மரண தண்டனை கூடாது, மரண தண்டனை கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், உலக்கும் ஃபில் கிசாசி ஹயாத்தும் யா உலில் அல்பாப், அறிவுள்ள மக்களே நல்லா புரிஞ்சுக்க, உங்களுக்கு இந்த பழி வாங்குதல் மரண தண்டனையில் தான் மற்ற உயிர்கள் பாதுகாக்கப்படுது. இன்னைக்கு சொல்றாங்க திருடிட்டா கையை வெட்டினா, அது என்ன பாவம், அந்த நேரத்தில் ஏதோ ஒரு அவசரத்துக்கு திருடிப்பிட்டான், ஒரு ஆசைப்பட்டு திருடிப்பிட்டான், உடனே கையை வெட்டிடுறதா, காலகாலத்தில் உனக்கு கையை வெட்டிடுறதா, இது வந்து காட்டு மிராண்டித்தனமான சட்டமாச்சே அப்படிங்குவாங்க. இவங்க யார்கிட்ட கேட்கணும்னு சொன்னா, காட்டு மிராண்டியும் மனிதநேயத்தை பத்தி யார்கிட்ட பேசணும்னு சொன்னா, ஒருத்தன் பாவம் ஒரு மாசம் பூரா கஷ்டப்படுறான், கூலி வேலை செய்யறான், கூலி வேலை செஞ்சு தான் மனைவி மக்களுக்காண்டி காப்பாத்துறமேங்கிறதுக்காண்டி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான், சம்பாதிச்சு மாசம் கடைசியில மாசம் அது மாசம் பிறந்த உடனே சம்பளத்தை வாங்கிக்கிட்டு ஆயிரம் ஆயிரம் கனவுகளோட வீட்டுக்கு வர்றான், தன்னுடைய மனைவிக்கு தேவையை நிறைவேற்றணும், பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், தான் வயசான அப்பா அம்மாவுக்கு மருந்து மாத்திரை வாங்கணும், இப்படி ஆயிரம் ஆயிரம் கணக்குகளை கணக்கு போட்டுக்கிட்டு அவன் வீட்டுக்கு வர்றான். வர்ற வழியில பல்லவன் பஸ்ல அவனை பிக் பாயிண்ட் அடிச்சிடறான், இவ்வான சம்பளத்தை பல்லவன் பஸ்ல பிக் பாயிண்ட் அடிச்சிடறான். இப்ப பிக் பாயிண்ட் அடிச்சிடம்டா, இப்ப சரியத்துல சட்டம் என்ன, அவன் திருடனவனை கைய வெட்டணும் அப்படிங்கிறோம், திருடன கைய வெட்டுங்க அப்படிங்கிறோம், உடனே எங்க மனித நேயர்கள்லாம் வருவாங்க, எப்படி இல்ல இல்ல அது ஏதோ பாவம் திருடிட்டான் அதுக்கான கைய வெட்டுறதா அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அந்த ஆயிரம் ஆயிரம் கனவுகளோடு வந்து அடுத்த வேலைக்கு என்ன வழி, அடுத்த நிமிஷத்துக்கு என்ன வழி, பாசம் பூரா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச போற பணத்தை பாய் ஒரு நிமிஷத்துல இழந்துட்டுமே அப்படின்னு பாதிக்கப்பட்டவருக்கா பாருங்க, அவன்கிட்ட போய் கேளுங்க இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு சொல்லி, தண்டனை யார் தீர்மானிக்கணும், அவன்கிட்ட கேளுங்க, பாதிக்கப்பட்ட கேளுங்க, உன் பணத்தை இப்படி பிக் பாயிண்ட் அடிச்சிட்டு போனாடா அவனுக்கு என்ன தண்டனை, அவனை வெட்டி கொல்லணுங்க அப்படிங்குவான், அதான் சொல்லுவான். அப்ப பாதிக்கப்பட்டவனுடைய மனநிலை தான் பாக்கணுமே தவிர மனிதநேயங்கிற பேர்ல குற்றவாளிகளை காப்பாத்துறதோ குற்றவாளிகளை சப்போர்ட் பண்றதோ இது குற்றங்களை வளர்க்கத்தான உதவுமே தவிர என்ன பண்ணுவான், இன்னைக்கு கொலை பண்ணிடலாம், நம்ம எத்தனையா கொலை பண்ணிடலாம், புரியாதால கொலை பண்ணிடலாம், கொலை பண்ணி நம்ம ஜெயில போட்டா கூட நமக்கு சப்போர்ட் பண்ண யார் வந்துருவா, இவங்களா இந்த மனிதநேயர்லாம் வந்துருவாங்க, இந்த மனிதநேயர்லாம் கொடி பிடிச்சிட்டு வந்துருவாங்க, நமக்கு சப்போர்ட்டா, மரண தண்டனை கூடாது மரண தண்டனை கூடாது அப்படி கொடி பிடிச்சிட்டு வந்துருவாங்க அப்படிங்கிற திமிர் வந்துருச்சுன்னா உலகத்தில் அமைதி நிலவுமா, சமூகத்தில் அமைதி நிலவுமா, இது புரியாம இந்த பைத்தியகாரத்தனமான யாரோ மார்க்கம் தெரியாதவங்க அவனுக்கு அல்லாஹ்வோட ரசூலுங்களோட அவன் கோசமுறன அர்த்தம் இருக்குது. மார்க்கம் தெரிஞ்சு ஒரு தாடி வச்சிட்டு தொப்பி போட்டுட்டு இவனும் போய் கொடியை பிடிச்சி நிக்கிறான், மனித நேயம் பேச வேண்டும், மரண தண்டனை கூடாது, மரண தண்டனை ஒழிக்க வேண்டாம். ஆனா பாயிரி மார்க்கம் தெரியல, மண்ணாங்கட்டி தெரியல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், இந்த உலகத்திலே அமைதி நிலவ வேண்டும் என்றால் மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும், இந்த உலகத்தில் மற்ற உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய சட்டம். இதை புரியாம மரண தண்டனை மனித நேயத்திற்கு எதிரானது, மரண தண்டனை மனிதர்களுக்கு எதிரானது அப்படின்னு கோஷம் போடுறது இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள், இஸ்லாத்தை புரியாதவங்க செய்யறது. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவா சொல்றான், உலக்கும் ஃபில் கிஸாஸி ஹயாத்துன் யா உலில் அல்பாப், அறிவுள்ள மக்களே உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு இந்த மாதிரி அறிவுட்டம் வருவோம் நல்லா தெரியும், அறிவட்டம் இருப்பான் நல்லா தெரிஞ்சதான் அல்லாஹ் இந்த வாசி இந்த விஷயம் சொல்றான், அறிவுள்ள மக்களே புரிஞ்சுக்கங்க, இதனுடைய நுணுக்கத்தை புரிஞ்சுக்கங்க, நுட்பத்தை புரிஞ்சுக்கங்க. மரண தண்டனை என்பது மக்களுக்கு மத்தியிலே சமூக அமைதியை ஏற்படுத்தும், சமுதாயத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பர புரிந்துணர்வு ஏற்படுத்தும், பிரச்சனைகளை தீர்க்க உதவும். அதை விட்டுட்டு நீ மனித நேயம் மண்ணாங்கட்டி நேயங்கிற பேரில் குற்றவாளிகளை காப்பாற்ற நினைத்தால், கொலையாளிகளை காப்பாற்ற நினைத்தால் சமூகத்தில் உள்ள அமைதி சீர்குலைஞ்சு போயிடும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் தெளிவாக சொல்றான். அதற்கு உமர் ரதியல்லாஹு காலத்தில் ஒருத்தர் இன்னைக்கு சட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பத்து பேர் கொண்ட கும்பல் ஒருத்தனை கொலை பண்ணிட்டான்னு வைங்க, பத்து பேர் கொண்ட கும்பல் ஒருத்தனை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா எஃப்ஐஆர் போடும் பொழுதே அடையாளம் தெரியாத கும்பல் அப்படின்னா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். அடையாளம் தெரியாத ஒரு கும்பல் அப்படின்னு எஃப்ஐஆர் எழுதினான்னா முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்டவனுக்கு எந்த நீதியும் கிடைக்காது, நியாயமும் கிடைக்காது. அதனாலதான் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் காரர்கள் முஸ்லீம்களை கொல்லும் பொழுதும் சரி, முஸ்லீம்களை வீடுகள் தீ வைக்கும் போதும் சரி, முஸ்லீம்களை கற்பழிக்கும் போதும் சரி, யாரும் தனியா போக மாட்டான், கும்பல் கும்பலா போவான். ஏன்னா சட்டத்தில் உள்ள ஓட்ட தெரியும் அவனுக்கு, நம்ம கும்பலா போனோம்டா எஃப்ஐஆர் போடும்போது எப்படி போடுவாங்க, அடையாளம் தெரியாத கும்பலால் கற்பழிக்கப்பட்டார், அடையாளம் தெரியாத கும்பலால் கொல்லப்பட்டார், அடையாளம் தெரியாத கும்பலால் வீடு தீ வைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா இப்ப முடிஞ்சு போச்சு, அது தண்டனையும் கிடையாது, பனிஷ்மெண்ட் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, அடையாளம் தெரியாது, ரெண்டாவது கும்பல், கும்பல் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஆக்கிடுவாங்க. ஆனா அதற்கு உமர் ரதியல்லாஹு ஆட்சி காலத்துல இதே மாதிரி எவனா சட்ட திருத்தம் கொண்டுலாம்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அடையாளம் தெரியாத ஒரு கும்பல் போய் ஒரு மனிதனை கொலை பண்ணிடுச்சு. அதற்கு உமர் ரதியல்லாஹு ஆட்சியில கொலை பண்ணிட்டாங்க, பிரச்சனை வருது, உமர் ரதியல்லாஹு அதை விசாரணை பண்றாங்க. விசாரணை பண்ணும்போது தெரியுது ஒரு பெரிய கும்பல், ஒரு பத்து பதினஞ்சு பேர் கொண்ட ஒரு பெரிய கும்பல் வந்து ஒருத்தனை கொலை பண்ணிதுன்னு சொல்லி தோண்ட உடனே வருது. ஆமா அவனு தான் இருந்தான், இவனு தான் இருந்தான், இவனு தான் இருந்தான், இவன் தான் கையை பிடிச்சான், இவன் தான் கழுத்தை பிடிச்சான், இவன் தான் கத்திய ஓங்கனான், இவன் தான் வெட்டினான்னு சொல்லி எல்லார் பேர்லையும் குற்றம் வருது. அதற்கு உமர் ரதியல்லாஹு தீர்ப்பளித்தார்கள், அத்தனை பேருக்கு மரண தண்டனை தீர்ப்பளித்தார்கள். ஒரு கும்பல் சேர்ந்து ஒரு மனிதனை கொலை செஞ்சா அந்த கும்பலுக்கே அதற்கு உமர் ரதியல்லாஹு தஆலாவோ மரண தண்டனை தீர்ப்பளித்தார்கள். அப்ப உமர் கேட்கப்பட்டுச்சு, என்ன ஒரு உயிருக்கு பயணமா இத்தனை உயிரா, கொல்லப்பட்டது ஒரு உயிர், ஒரு உயிருக்கு பகரமா இத்தனை உயிரா அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அப்படி நடந்து வந்து சனாஅல, சனா என்பது யமன் தேசத்து, யமன் தேச தலைநகர், இப்போ சனா என்பது யமன் தேச தலைநகர். அப்ப சனால அந்த கொலை நடக்குது. அப்ப உமர் ரதியல்லாஹு சொன்னாங்க, ஒட்டுமொத்த சனாவாசிகள் இந்த கொலையில சம்பந்தப்பட்டிருந்தாலும் அந்த ஒரு உயிருக்காக நான் ஒட்டுமொத்த சனாவாசிகளுக்கு மரண தண்டனை கொடுத்திருப்பேன் அப்படின்னாங்க. ஒரு உயிர் தானங்கிறதுக்காண்டி நான் மட்டமா நினைக்க மாட்டேன், அவன் செஞ்ச தப்பு அத்தனை பேர் செஞ்சாலும் சரி, ஒட்டுமொத்த சனாவாசிகளும் இந்த ஒரு உயிரை கொலை செய்திருந்தாலும் அத்தனை பேருக்கு நான் தண்டனை கொடுத்திருப்பேன் அப்படின்னாங்க. அப்ப நமக்கு நம்ம நினைக்கலாம், அது என்ன பெரிய அநியாயம், கொல்லப்பட்டது ஒரு உயிர், அதுக்காண்டி பழி வாங்குறது ஓராயிரம் உயிரையா, ஒரு நூறு உயிரையா, இது பெரிய அநியாயம் இல்லையா நினைக்கலாம். ஆனாலும் இங்க ஒரு நூறு உயிர்னு பார்க்க கூடாது, அத்தனை பேர் குற்றவாளிகள், ஒரு கொலையை நடத்தி சமூகத்தில் அமைதி குலைச்சவங்க. அதனாலதான் அதுல அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வந்துச்சு. எந்த விஷயத்தில் அப்படின்னு சொன்னா, ஒருத்தன் திருடிட்டான்னு சொன்னா அவன் கையை வெட்டணும், திருடிட்டான்னு சொன்னா கையை வெட்டணும். இந்த சட்டத்தில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி என்ன சட்டம் அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் சட்டம் வரும்பொழுது தெரியாம ஒருத்தன் கையை வெட்டிட்டான், திருட்டில் இல்லை கையை வெட்டிட்டான், கையை வெட்டிட்டான் அப்படின்னு சொன்னா அதற்கு பகரமா ஒரு பத்து தீனார்னு வைக்கிறாங்க, ஒரு நூறு தீனார் அதுக்கு கையை வெட்டிட்டாண்டா அதுக்கு நஷ்ட ஈடு நூறு தீனார் கொடுக்கணும் அப்படின்னு சட்டம் வருது இவன் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. பிற்காலத்தில் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி திருட்டுன்னு சொன்னா எவ்வளவு திருடுனா கையை வெட்டலாம், எவ்வளவு திருடுனா கைய வெட்டலாம் அப்படிங்கும் பொழுது அப்ப அவங்க சொல்றாங்க ஒரு தீனார் திருநாள் கைய வெட்டி தான் ஆகணும்ன்றாங்க. ஒரு தீனார் வெட்டின திருநாளும் கைய வெட்டிடணும் அப்படிங்கிறாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. ஆனா அதே நேரத்துல ஒருத்தர் தெரியாம கைய வெட்டிட்டான், அதோ சண்டையில கைய வெட்டிட்டான்டா, அதுக்கு நஷ்ட ஈடு எவ்வளோ எவ்வளோ 100 தீனார் கையை வெட்டிட்டாண்டாக்க நஷ்ட ஈடு 100 தீனார். ஆனா திருட்டு வந்துட்டா ஒரு தீனார் திருநாளும் நஷ்ட ஈடு தான் அப்படின்றாங்க. அப்ப இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கேட்கப்படுது, இது என்ன உங்க சட்டம் முரணா இருக்குது, நீங்க கைக்கு கைக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்குறீங்க, 100 தீனார் வச்சிருக்கீங்க, 100 தீனார் வச்சிருக்கீங்கன்னா ஒரு உதாரணம் சொல்றேன், நான் அமௌண்ட் உங்களுக்கு எக்ஸாக்டா ஞாபகம் இல்ல, உதாரணத்துக்கான சொல்றேன், ஒருத்தன் வந்து கையை வெட்டினாண்டா அதுக்கு நஷ்ட ஈடு 100 தீனார் கொடுனு சொல்றீங்க, ஆனா அதே கையை ஒரு தீனாருக்கு பகரமா வெட்டணுங்கிறீங்களே, இது எந்த இடத்துல நியாயம்? அப்ப இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இதா கானத் அமீனத்தன் கானத் தமீனத்தன் இதா ஹானத் ஹானத். இது இஸ்லாமிய சட்ட நூல்கள்ல ரொம்ப பிரபலமான ஒரு வாசகம் ஸ்லோகன், இதா கானத் அமீனத்தன் கானத் சமீனத்தன் இதா ஹானத் ஹானத். என்ன அர்த்தம்? அந்த கை நம்பிக்கை உள்ள கையாக இருக்கும் வரை கான சமீனத்தன் விலை உயர்ந்த கை, அது நல்ல கையா இருக்கும்போது அதுக்கு விலை உயர்ந்த கை. எப்ப இந்த கை இதா ஹானத் அது மோசடி செஞ்சிருச்சோ, என்ன மோசடி பண்ணுது, திருடுது, திருட்டுங்கிற மோசடி செய்தோ ஹானத் அதனுடைய மதிப்பு குறைஞ்சி போயிடும். அது நல்ல கையா இருக்கிற வரைக்கும் அதுக்கு எவ்வளவு பவர் இருக்கு, 100 தீனார். நீங்க அதை கையை திருடி கையை வெட்டிட்டான்னு சொன்னா அதுக்கு 100 தீனார் நம்ம நஷ்டம் கொடுக்குறோம். ஆனா எப்போ அந்த கை நம்பிக்கையை இழந்து திருட ஆரம்பிச்சிருச்சோ அது தன்னுடைய மதிப்பை குறைச்சிருச்சு. அப்ப அந்த அடிப்படையில் சகோதரர்களே, ஒரு மனிதன் அவன் மனிதனாக இருக்கும் வரை அவனுக்கு மரியாதை உண்டு, ஆனால் அவன் ஒரு உயிரை கொள்ளும் அளவுக்கு குற்றவாளி ஆயிட்டான்டா, அப்ப அவனுக்கு குற்றவாளியே தான் பார்க்கணுமே தவிர அந்த இடத்துல மனிதனையும் பேசக்கூடாது அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க நமக்கு தெளிவுபடுத்துறான். அதனாலதான் அதற்கு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்ப ஒரு ஒரு உயிருக்கு பகரமா 1000 உயிர் வந்தாலும் சரி நான் அத்தனை பேரை கொள்வேன் சொல்லி உத்தரவிட்டாங்க. இந்த 3 ஆப்ஷனை தவிர, கொள்வது அல்லது நஷ்டஈடு வாங்குவது அல்லது மன்னிப்பது, இந்த 3 முறையை தவிர பாதிக்கப்பட்டவர் 4வது வழியை தேடுறாரு. நான் மோன அப்படியா, நான் மன்னிச்சிட்டங்க மன்னிச்சிட்டேன் அப்படின்ட்டாரு, பார்த்துட்டு வரட்டும் வரும்ல வாய்ப்பு வரும், உன் கடையே தீக்க தீ வச்சு அத்தனை பேர் ரோட்ல நிறுத்தணும், உன்ன இப்படி செய்யலாமா, பழி வாங்குற பேர்ல கடையை தீ வைக்கலாமா? அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா அராத ராபியா, இந்த 3 முறை அல்லாத ஒருத்தன் 4வது வழியை தேர்ந்தெடுப்பானேயானால் வகுஃபு ஐதியகம், அவனுடைய கையை தடுங்கள். இந்த 3 தான் அவனுக்கு அனுமதி, யார் கொள்ள கொண்டானோ அவனை பழி வாங்கலாம், அல்லது அவன்கிட்ட நஷ்டஈடு வாங்கிக்கலாம், அல்லது அவன்கிட்ட என்ன பண்ணலாம் நீங்க மன்னிச்சு விட்டுலாம். இந்த 3 தான் வாய்ப்பை தவிர 4வது வழியை தேர்ந்தெடுப்ப உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அவனுடைய கைகளை தடுத்து விடுங்கள் அப்படிங்கிறாங்க. ஹைர் அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான், அத்ததா அலைக்கும், உங்கள் மீது அவர்கள் வரம்பு மீறினால் ஃபாததூ அலைஹி பிமிஸ்லி மா அத்ததா அலைக்கும், எவ்வளவு வரம்பு மீறினாலும் அவ்வளவுதான் நீங்க செய்யலாம், அதுக்கு மேல நீங்க 3வது முறை 4வது முறை 5வது முறையை தேடுவதற்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு அடுத்த சட்டங்கள்ல அடுத்த வசனங்கள்ல, மூமின்களே உங்களுக்கு யாராவது மரணம் வந்து விட்டால், இயற்கையான மரணம் வந்துட்டா, இது கொல்லப்பட்டால் இந்த சட்டம் சொல்றான், அது இயற்கையான மரணம் வந்துட்டா, அந்த மரணத்துக்கு முன்னால நீங்க வசிய செய்ய வேண்டியது உங்கள் மீது கடமையாக்கப்படுகிறது. உங்களுக்கு மரண நேரத்தை வந்துட்டா மரண நேரத்தில் கண்டிப்பா உயில் எழுதியே ஆகணும், வசியத்தை செஞ்சே ஆகணும், இது அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக்குறான் அப்படின்னு சொல்றான். சொல்றான் பாருங்க, உங்களுக்கு யாராவது மரணம் வந்து விட்டால், மரணம் ஆஜராகிவிட்டால் உங்கள் மீது கடமையாக்கப்படுகிறது எனது வசிய செய்வது, இன் ஹைர் இன் தரக்க ஹைரன், நீங்கள் ஏதாவது சொத்துக்களை விட்டு செல்வதாக இருந்தால் அல் வசியத்தோ லில் வாலிதைனி உல் அக்ரபீன், உங்களுடைய பெற்றோர்களுக்கு எவ்வளவு, பிள்ளைகளுக்கு எவ்வளவு, உறவினர்களுக்கு எவ்வளவு என்பதை நீங்கள் உயில் எழுதி வைக்க வேண்டியது உங்கள் மீது கடமையாக்கப்படுகிறது அப்படின்னு இந்த வசனத்தை அல்லாஹ் சொன்னான். இந்த ஆயத்திற்கு பாருங்க, இது மன்சூகான ஆயத்துன்னு சொல்லுவாங்க அரபியில், மன்சூக், மன்சூக் என்றால் சட்டம் மாற்றப்பட்ட ஆயத்து. இது ஆரம்பத்தில் சட்டம் இருந்துச்சு, பின்னாடி சட்டத்தை அல்லாஹ் மாத்திட்டான். எப்படி மாத்தினா, பின்னாடி அல்லாஹ் தீர்மானிச்சுட்டான், சூரத்து நிசால வருது, அதாவது தாய்க்கு எவ்வளோ, தகப்பனுக்கு எவ்வளோ, பெண் பிள்ளை இருந்தா எவ்வளோ, ஆம்பளை பிள்ளை இருந்தா எவ்வளோ, சகோதரனுக்கு எவ்வளோ, சகோதரிக்கு எவ்வளோங்கிறத அல்லாவே தீர்மானிச்சுட்டான், பங்கு போட்டுட்டான். இப்ப எப்ப அல்லாவே பங்கு போட்டானோ அதுக்கப்புறம் ஒருத்தர் இவர் தனியா வசிய செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அதனால வசியத்தினுடைய பாக பிரிவினை சொத்து பாக பிரிவினுடைய சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு மூமினுக்கும் அவசியங்க. நீங்க நினைக்கலாம் எனக்கு என்னங்க சொத்துங்கிறது தெரிஞ்சு நான் என்னங்க பண்ண போறேன், நம்ம சுத்தி இல்ல ஒண்ணு இல்ல இது தெரிஞ்சு என்ன பண்ணோம் இல்ல. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க கியாமத்து நாளுடைய அடையாளம் என்னவென்றால், கியாமத்து நாளுடைய அடையாளம் என்னவென்றால், கியாமத்து வருவதற்கு முன்பாக உலகத்திலிருந்து இல்ம் அழிக்கப்படும், உலகத்திலிருந்து கல்வி ஞானம் அகற்றப்படும். அகற்றப்படும் கல்வி ஞானத்தில் முதல் கல்வி ஞானம் இந்த வராசத் சம்பந்தமான கல்வி ஞானம் தான். அதாவது இந்த பாக பிரிவினை சம்பந்தமான சட்டங்கள் தான் முதல்ல மக்கள்கிட்ட அப்புறப்படுத்தப்படும் அப்படிங்கிறாங்க. சோ அதனால ஒவ்வொரு மூமினுமே பேசிக்கா இந்த பாக பிரிவினுடைய சட்டங்களை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். இன்னைக்கு நம்மகிட்ட பணம் இல்ல, பின்னாடி அல்லாஹ் நமக்கு சொல்ல செல்வத்தை கொடுக்கலாம், சொத்து கொடுக்கலாம், நமக்கு லாபம் வரலாம், பணம் வரலாம். அப்படிங்கிற பட்சத்துல பேசிக்கான சட்டங்களை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். பேசிக்கா என்ன அப்படின்னு சொன்னா, பாக பிரிவினை பொறுத்த வரைக்கும் நம்ம உயில் எழுதி வைக்கலாமா, உயில் எழுதி வைக்கலாமா? உதாரணமா என்னுடைய மோத்துக்கு பிறகு என் பிள்ளைக்கு இந்த வீடு சேர்ந்துடணும், என் மகனுக்கு இது, என் பெண் பிள்ளைக்கு இது, ஆண் பிள்ளைக்கு இது, என் சகோதரி உயில் எழுதலாமா? உயில் எழுதுவதற்கு முதல்ல மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. உயில் எழுத மார்க்கத்தில் அனுமதி இல்லை. யாருக்கு, யார் வாரிசாக வருவார்களோ அவர்களுக்கு உயில் எழுதக்கூடாது. வாரிசு அல்லாதவர்களுக்கு உயில் எழுதலாம், வாரிசு அல்லாதவர்களுக்கு உயில் எழுதலாம். ஏன் வாரிசுகளுக்கு ஏன் உயில் எழுதக்கூடாது? உயில்னா தெரியுதா, உயில்னா புரியுதா? அதான் வசியத்துன்னு சொல்றது. உயில் சொன்னா என்னுடைய மரணத்திற்கு பிறகு அப்படின்னு ஒருத்தர் எழுதி வைக்கிறது, என்னோட முகத்துக்கு பிறகு இந்த சொத்து இவருக்கு போகணும், அந்த சொத்து அவருக்கு போகணும் சொல்லி எழுதி வச்சார்னா, வாரிசாக இருப்பவர்களுக்கு உயில் எழுத மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஏன் வாரிசுகள் எழுதக்கூடாதுன்னா, வாரிசுகளுக்கு அல்லாவே எழுதிட்டான் எவ்வளவுன்னு சொல்லி. வாரிசுகளுக்கு யார் எழுதிட்டா? அல்லாஹ் எழுதிட்டான். ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொன்னா அவருடைய அம்மாக்கு இவ்வளவு சொத்து பங்கிடைக்கும், அவருடைய வாப்பாக்கு இவ்வளவு கிடைக்கும், அவருடைய அண்ணனுக்கு இவ்வளவு கிடைக்கும், தம்பிக்கு இவ்வளவு கிடைக்கும், மகனுக்கு இவ்வளோ, மகளுக்கு இவ்வளோ, சகோதரிக்கு இவ்வளோ, மனைவிக்கு இவ்வளோ, கணவனுக்கு இவ்வளோ, எல்லாம் அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான். சூரத்து நிசா வருமோ அதனுடைய சட்டங்கள் சொல்றேன். அப்ப எப்ப அல்லாஹ் வாரிசுகளுக்கு நிர்ணயிச்சுட்டானோ, இவர் புதுசா நிர்ணயிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சோ அல்லாஹ் சொன்ன சட்டப்படி அவங்களும் வாரிசுகளுக்கு போயிடும். சரி, வாரிசு அல்லாதவர்களுக்கு உயில் எழுதலாமா? வாரிசு அல்லாதவர்களுக்கு அப்படின்னு சொன்னா, இவருடைய மொத்த சொத்துல இருந்து, இவருடைய மொத்த சொத்துல இருந்து மூணுல ஒரு பங்கு, ஒன் தேர்டு தான் இவர் வாரிசு அல்லாதவர்களுக்கு உயிர் செல்ல முடியும். ஒன் தேர்டு தான் உயிர் எழுதலாம். இப்ப உதாரணம் என்கிட்ட ஒரு 10 கோடி ரூபாய் இருக்குது, ஒண்ணு இல்ல பேசி சொல்றேன், இருக்குதுன்னு வச்சுக்க 10 கோடி ரூபாய் இருக்கு, ஒரு 9 கோடி ரூபாய் வச்சுக்க, 9 கோடி ரூபாய் இருந்தா நான் பாக்குறேன், இது என் பிள்ளைங்களை அவனும் சரியில்லை, அவங்களாம் நான் கொடுக்க போறதில்ல, என்ன விட்டுருங்க, யார் யாராரோ ஒருத்தர் அப்படி சொல்றாரு, 9 கோடி ரூபாய் வச்சிருக்காரு, வச்சிருந்து என் பிள்ளைங்க ஒருத்தன சரியில்லை, அதனால என் சொத்து எல்லாத்தையும் மக்கா பள்ளி மாமுக்கு எழுதி போறேன்னு சொல்லிட்டு எனக்கு கொண்டு எழுதி வைக்க முடியுமா? இல்ல மக்கா பள்ளிக்கு எழுதி வைக்க முடியுமா? எழுதி வைக்க முடியாது. அப்படி கொடுக்கணும்னு நினைச்சா எவ்வளவு கொடுக்கலாம்? ஒன் தேர்ட் கொடுக்கலாம். மொத்த சொத்துல இருந்து மூணுல ஒரு பங்கு மட்டும்தான் அவர் கொடுக்கலாம். ஏன்னா அவர் விரும்புறாரோ விரும்பலையோ, ஆசைப்படுறாரோ ஆசைப்படலையோ, அவருடைய வாரிசுகளுக்கு கண்டிப்பாக போய் சேர்ந்துதான் ஆக வேண்டும். வாரிசுகளுக்கு அல்லாஹ் தீர்மானிச்சுட்டான் போய் ஆகணும்னு சொல்லி. அப்ப என் சொத்துல எனக்கு எந்த பவரும் கிடையாதா? நான் கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்து, நான் வேர்வை செஞ்சு சம்பாதிச்ச சொத்து, இதுல எனக்கு எந்த பவர் இல்லையா? உனக்கு பவர் இருக்குது. எவ்வளோ எவ்வளோ? மூணுல ஒரு பகுதி. அப்ப வாரிசு அல்லாதவர்களுக்கு மூணுல ஒரு பகுதி மட்டும்தான் இவர் சொத்து உயில் எழுதி வைக்கலாமே தவிர, அதை விட அதிகமா உயில் எழுதுவதற்கு இவருக்கு மார்க்கத்துல அனுமதி கிடையாது. இவர் உயில் எழுதிட்டாரு, மூணுல ஒரு பங்கு மக்காபள்ள தராவிக்கு வர்றவங்களுக்கு, பயானுக்கு வர்றவங்களுக்கு காலாகாலத்துக்கும் டீ ஆகி போடணும், சோறாக்கி போடணும், என் சொத்துல இருந்து அப்படின்னு எழுதி வச்சுட்டாருங்க. அதுல இருந்து நம்ம செய்யலாமா? தாராளமா செய்யலாம். எப்போ அவர் கடன்கள் எல்லாம் அடைக்கப்பட்ட பிறகு அவருடைய மொத்த சொத்து எவ்வளவு மிச்சம் இருக்குதோ அதுல இருந்து பார்த்து ஒன் தேர்ட் எடுத்து வச்சு அவர் சதக்காக்கோ தர்மத்திற்கோ மற்ற நல்ல காரியங்களுக்கோ அவர் எழுதி வைக்கலாமா? எழுதி வைக்கலாம். மீதி 2/3 யாருக்கு போயிடும்? யாருக்கு போயிடும்? வாரிசுகளுக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அதனால உயிரோடு இருக்கும் பொழுது வாரிசு அல்லாதவர்களுக்கு மட்டும் உயில் எழுதலாம். எவ்வளவுக்குள்ள? மொத்த சொத்துல மூணுல ஒரு பகுதி மட்டும் வாரிசுகளுக்கு உயில் எழுதக்கூடாது. சரி, இவர் பாக்குறாரு உயில் தானே எழுதக்கூடாது, உயில் தானே எழுதக்கூடாது, நான் என்ன பண்றேன், மொத்த சொத்து இப்பவே பொசிஷன் கொடுத்துறேன், மரணத்துக்கு பிறகு உயில் தானே எழுதக்கூடாது, இப்பவே 9 கோடி ரூபாயும் நான் மக்காபலிக்கு எழுதி வச்சிடலாம். எழுதி வைக்கலாமா? எழுதி வைக்கலாம், செல்லுபடி ஆகும். ஆனால் முறையானதல்ல, சரியானதில்ல. அது எழுதுனா செல்லுபடி ஆயிடும். இப்பே பொசிஷன் கொடுத்துறேன், மூத்துக்கு பேரெல்லாம் இல்லைங்க, இப்பே மொத்தத்தையும் சதக்கா பண்ணிடுறேன், மொத்தத்தையும் தர்மம் பண்ணிடுறேன் அல்லாஹ்வுடைய பாதையில, அதனால இப்பே கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னா அப்படி கொடுக்கலாமா? கொடுக்கலாம், சதக்கா ஏற்றுக்கொள்ளப்படும், அவருக்கு நன்மை கிடைக்கும், ஆனால் நல்லதல்ல. ஏன்னா சாது பின் முஆத் ரழியல்லாஹு அன்ஹு சக்கராத்துல இருக்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நலம் விசாரிக்கிறதுக்காக வர்றாங்க. வரும்போது சொல்றாங்க, யார் ரசூலல்லாஹ், எனக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான், அதனால இருக்கிற சொத்து எல்லாத்தையும் நான் அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் பண்ணலான் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்லையா சாதே, அப்படி பண்ணாதீங்க, தப்பு, மொத்தத்தை கொடுக்குறது மார்க்கத்தில் அனுமதி இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படியா ரசூலல்லாஹ்? அப்ப 1 தர்டு கொடுத்துருவானே 2 தர்டு கொடுத்துறவா சாரி பாதியே கொடுத்துறவா அப்படிங்கறாங்க ரசூலுல்லாஹி இல்ல பாதி கூட கொடுக்க கூடாது 2 தர்டு கொடுக்கவா இல்ல 2 தர்டு கூட கொடுக்க கூடாது 1 தர்டு கொடுக்கவா மூணல ஒரு பகுதி கொடுக்கவா அப்படினாங்க ரசூலுல்லாஹி சொன்னாங்க மூணல ஒண்ணா சரி ஓகே அதுவே அதிகம்தான் பரவாயில்லை மூணல ஒண்ணா பரவாயில்லை வஸ்லுஸ் கதீர் அப்படினாங்க மூணல ஒண்ணே அதிகம்தான் இருந்தாலும் பரவாயில்லை அப்படினாங்க சொல்லிட்டு சொன்னாங்க சாது உன்னுடைய வாரிசுகளை நீ செல்வந்தர்களாக விட்டு செல்வது சிறந்தது இதை காட்டிலும் அடுத்தவர்களுக்கு கையேந்தக்கூடிய பிச்சைக்காரர்களாக விட்டு செல்வதை விட உன்னுடைய வாரிசுகளை அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கான் அந்த செல்வத்தை வச்சு நீ எல்லாத்தையும் தர்மம் பண்ணிட்டு உன் பிள்ளைகளை பிச்சைக்காரன் ஆகிட்டு போயிடாத அதை விட சிறந்தது உன்னுடைய பிள்ளைகளை செல்வந்தர்களாக விட்டுட்டு போக அவங்க அதை சம்பாதிக்கட்டும் இன்னும் நிறைய தர்மம் பண்ணட்டும் சதகா பண்ணட்டும் நீங்க அந்த வேலை செய்யாதீங்க அப்படின்னு நான் வேலை சொல்லும் சகோதரி அல்லாட மார்க்கம் எவ்வளோ நியாயமான மார்க்கம் பாருங்க எவ்வளவு அற்புதமான மார்க்கம் பாருங்க எவ்வளவு தெளிவா ரசூலுல்லாஹி சொல்றாங்க பாருங்க இன்னைக்கு நம்ம இந்த ஹதீஸ்லாம் நமக்கு வந்து அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அப்படியா அப்ப நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பிள்ளைங்க சேர்க்க போறோம் சேர்க்க போறோம் நினைக்கலாம் ஆனா ரசூலுல்லாஹி சொல்றாங்க சேருங்க தப்பு இல்லை ஆனால் அதற்குரிய ஜகாத்தை கொடுங்க அதற்குரிய சதக்காக்களை கொடுங்க தர்ம தான தர்மங்கள் பண்ணுங்க அதோட சில பிள்ளைகளுக்கு சேர்த்து வைங்க தப்பு கிடையாது அப்படி சேர்த்து வைக்கும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்கா அல்லாஹ் எவ்வளவு பிரிச்சானோ அவங்க வாரிசுகளுக்கு தவிர அவங்களுக்கு போய் சேர்ந்துரும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அதான் அல்லாஹ் சொல்றான் பாருங்க உங்களுடைய பெற்றோர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் சரியான முறையிலே வசிய செஞ்சுட்டு போங்க அப்படின்னாங்க ஆனால் பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாரிசுகளுக்கும் வசிய செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்ற அளவுக்கு அல்லாஹ் சட்டத்தை ஏற்றதுனால இந்த சட்டம் மாற்றப்பட்டுடுச்சு உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு வாரிசு அல்லாதவர்களுக்கு உயில் எழுதி வைக்கலாமா உயில் எழுதி வைக்கலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க எந்த ஒரு மூமினும் அவருக்கு சொத்து இருக்குமேனால் 3 நாளைக்கு மேல அவர் உயில் எழுதாமல் தன்னுடைய சொத்துக்களை வைத்துக் கொள்வதற்கு ஒரு மூமினுக்கு அழகல்ல அப்படின்னா என்ன எனக்கு கொஞ்சம் சொத்து இருக்கிறவங்க இப்பயே நான் உயில் எழுதிடணும் நான் மூத்தா போயிட்டேன்டா என்னுடைய சொத்துல 3 ஒரு பங்கு இவருக்கு கொடுங்க அவருக்கு கொடுங்க இவருக்கு கொடுங்க தர்மத்துக்கு கொடுங்க நல்ல காரியத்துக்கு கொடுங்க பள்ளியாசர் கொடுங்க சொல்லி எழுதி வச்சிடணும் அப்படி எழுதி வைக்காமல் 3 நாட்கள் கடப்பது ஒரு மூமினுக்கு அழகல்ல அப்படிங்கிறாங்க அப்ப அந்த உயில் யாருக்கு எழுதலாம் வாரிசு அல்லாதவர்களுக்கு எழுதலாம் அதை எழுதி வச்சிருந்தா ஒரு மூமினுக்கு அழகு அப்படின்னு மிஸ்லாம் சொல்றாங்க ஆனா இந்த ஆயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆயத்தை அல்லாஹ் சொல்றாங்க பெற்றோர்களுக்கு எழுதி வைக்கணும் சொல்லி இந்த சட்டம் மாற்றப்பட்டுடுச்சு இது வந்து மன்சூக்கான ஆயத்து சொல்லுவாங்க வேறொரு ஆயத்திறதுனால இந்த சட்டம் மாற்றப்பட்டுடுச்சு சரி இங்க நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு சட்டத்தை இறக்கிட்டு ஒரு சட்டத்தை சொல்லிட்டு மறுபடியும் மாத்தறாத மாத்த வேண்டிய அவசியம் இருக்குது சொல்லும் போதே அல்லாஹ் ஒரே சட்டத்தை சொல்லி போயிருவானு தானே சொல்லும் போதே ஒரே இது மாதிரி நிறைய ஆயத்திருது குரான்ல ஏற்கனவே பழைய சட்டம் இருந்திருக்கும் பின்னாடி சட்டத்தை எல்லாம் மாத்திருப்பான் ரசூலுல்லாஹ் ஒன்று சொல்லியிருப்பாங்க பின்னாடி மாத்திருப்பாங்க உதாரணமா நபிஸ்லான்னு சொன்னாங்க இன்னி நஹீத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூர் முதல்ல சஹாபாக்களை கபர் ஜியாரத்துக்கு போறதே ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க கபர் ஜியாரத்துக்கு போவே கூடாது ஹராம்டாங்க ஆனா பிற்காலத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இன்னி நஹீத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூர் கபர்களுக்கு ஜியாரத் செய்வதை நான் தடுத்திருந்தேன் ஃபஸூருஹா ஆனா இப்ப பெர்மிஷன் கொடுக்குறேன் நீங்க போங்க ஆண்கள் மட்டும் என்ன பண்ணுங்க போய் ஜியார செய்யுங்க ஃபைன்னஹா துதக்கிருல் மௌத் அது உங்களுக்கு மரணத்தை ஞாபகப்படுத்தும் அப்படினாங்க இது ஹதீஸ்ல முன் சட்டம் பின் சட்டம் ரசூலுல்லாஹ் முன்னாடி சொன்னாங்க பின்னாடி சொன்னாங்க இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை யாருடைய வார்த்தைங்க அல்லாஹ்வுடைய வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி எதையும் அவங்க இஷ்டத்துக்கு சொல்ல மாட்டாங்க அப்ப அல்லாஹ்வுடைய வார்த்தைங்கும் பொழுது ரசூலுல்லாஹ் முதல்ல சொல்லும் பொழுதே ஒரே சட்டமா சொல்லிருக்க வேண்டியதானே ஏன் முதல்ல தடுத்துட்டு அப்புறம் போங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் இருக்குது அந்த ஒட்டு மாங்கான்னுவாங்க அதாவது மரங்களுக்கு விவசாயத்தில் ஒரு முறை என்னன்னு சொன்னா ரெண்டு மரங்களை ஒன்னா ஒட்டி வச்சு அதுல இருந்து ஒரு புது ஒரு விதையை உருவாக்குறது இந்த ஒட்டு மாங்கனி முறையை ரசூலுல்லாஹ் முதல்ல தடை செஞ்சாங்க அப்புறம் அனுமதிச்சாங்க இப்ப செஞ்சீங்க தப்பு இல்லைண்டாங்க அப்போ அல்லாஹ்வுடைய வார்த்தையை தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னு சொன்னா ஒரே வார்த்தையை கரெக்டா சொல்லிட்டு போக வேண்டியதானே ஏன் முதல்ல ஒன்று சொல்லிட்டு பின்னாடி சொல்லிட்டு மாத்துறாங்க அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு ஆயத்து இருந்துச்சு இந்த மாதிரி ஆயத்தியது நீங்கள் முதல்ல வசியத்து செஞ்சுதான் ஆகணும் பெற்றோர்களுக்கு அல்லாஹ் அப்புறம் சொல்றான் தேவையில்லை நானே நிர்ணயிச்சிடறேன் நீங்க அதை வசியத் பண்ண வேண்டாம் ஏன் இது முதலே அல்லாஹ் சொல்லிட்டு போயிடலாமே ஏன் இப்படி மாத்தறோம் இதுக்கு அரபியில நாசிக் மனசுக்கும் சொல்லுவாங்க மாற்றக்கூடியது மாற்றப்பட்டதுன்னு சொல்லி இந்த மாற்றக்கூடிய மாற்றப்பட்ட சட்டங்கள்ங்கிறது எதுக்காண்டி ஏன் அல்லாஹ் மாத்தறான் அப்படின்னு சொல்லி நமக்கு சந்தேகம் வராட்டா கூட சகோதரர்களே இன்னைக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையும் அல்லாஹ்வுடைய குரானையும் முஸ்லீம்களை விட அதிகமாக ஆராயக்கூடியவர்கள் இஸ்லாத்தின் எதிரிகள் இஸ்லாத்தை முஸ்லீம்களை விட முஸ்லீம்களுடைய எதிரிகள் தான் அதிகமாக ஆராயப்படுறாங்க ஏன் ஏதாவது ஒரு தப்பு கண்டுபிடிச்சிட மாட்டோமா ஏதாவது குறை கண்டுபிடிச்ச மாட்டோமா, குறை கண்டுபிடிச்சு அதை பெருசா பிளாஷ் பண்ணி இது இஸ்லாத்துல பாருங்க இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மக்களை குழப்ப மாட்டோமாங்கிறதுக்காண்டி இஸ்லாத்தை பற்றி அதிகமா ஆராய்ச்சி செய்யக்கூடிய இஸ்லாம் எதிரிகள் இந்த மாதிரி கேள்விகளை கேட்கக்கூடும். அருமை சகோதரர்களே, இதுக்கு அல்லாஹ் சுப்ஹானத்துல அழகான விளக்கம் சொல்றான், சாரி முஃபஸிர்கள் ரொம்ப அழகான விளக்கம் சொல்றாங்க. அல்லாஹ் ஏன் இப்படி சட்டத்தை மாத்துறான், முதல்ல சட்டம் சொல்லி பின்னாடி என் சட்டத்தை சொல்றான் அப்படின்னா, இதுக்கு உதாரணம் எடுத்துக்கலாம். முதல்ல சஹாபாக்கள் எல்லாரும் மொடா குடியர்களா இருந்தாங்க, எல்லாருமே சாராயம் குடிக்கிறவங்களா இருந்தாங்க. ரசூல் அதாவது தங்களுடைய வாழ்க்கையிலே சாராயத்தை மதுவை வாயில் வைக்காத இரண்டே இரண்டு நபர்கள், ஒன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. மற்ற எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, நல்ல தண்ணி அடிப்பாங்க, நம்ம பாஷை சொல்றதா இருந்தா எல்லா சஹாபாக்களும், ஏன்னா அவங்களுக்கு மத்தியிலே அது சர்வ சாதாரணம். நம்ம டீ சாப்பிடற மாதிரி காபி சாப்பிடற மாதிரி அந்த மக்கள் பழக்கம் இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு பழக்கம், இந்த மது என்பது மோசமானதுங்கிறதுனால அல்லாஹ் எடுத்தவொன்னு என்ன சொல்லிருக்கலாம், மது ஹராம் அப்படி சொல்லிருக்கலாம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லல, மனிதருடைய இயல்புக்கு ஏற்றவாறு அல்லாஹ் சட்டத்தை கொண்டு வர்றான். எப்படி சொன்னா, முதல்ல சொன்னா லா தக்ரபு ஸலாத்த வஅன்தும் சுக்காரா, போதையா இருக்கும் போது தொழுகைக்கு போகாதீங்க, போதையா இருக்கும் போது தொழுகைக்கு போகாதீங்க. அப்ப என்ன அர்த்தம், தொழுகைக்கு போக மட்டும் தண்ணி அடிக்காதீங்க, மற்ற நேரத்தில் சாராயம் குடிங்க, மது அருந்துங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்ப போதையா தொழுகைக்கு போகும்போது மட்டும் நல்ல கவனமா போய்க்கீங்க, போதையெல்லாம் இறக்கிட்டு தெளிவா போங்க, முதல்ல ஒரு தடை, லைட்டான தடை. அப்புறம் என்ன பண்ண, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல்ல தொழுகைக்கு போகும்போது மட்டும் மது அருந்தாதீங்கண்டான். அப்புறம் என்ன சொன்னா, எஸ் அல்லுனக அனில் ஹம்ரி, நபியே மதுவை பற்றி உங்களுக்கு கேட்கிறார்கள், அதுல நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது, நன்மை இருக்குது தீமை இருக்குது, இஸ்மோகமா அக்பர் மின் ஃபாயிமா, ஆனா அதுல தீமை தான் ரொம்ப அதிகம் பாத்துக்கங்க. இங்கே அல்லாஹ் என்ன சொல்லல, அல்லாஹ் என்ன சொல்லல, ஹராமன் சொல்லல, ஹராமன் சொல்லல, நன்மை இருக்கு தீமை இருக்குது, ஆனா தீமை தான் அதிகம் பாத்துங்க அப்படின்டா. இதுக்கு பிறகுதான் அதரத்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ் துஆ செய்தாங்க, அல்லாஹும பையின் லனா ஃபில் ஹம்ரி பயானன் ஷாஃபியா, யா அல்லாஹ் ஒரு தெளிவா சட்டத்தை கூடிய அல்லாஹ், இந்த சாராயத்திர விஷயத்துல எங்களுக்கு ஒரு தெளிவான சட்டத்தை கூடிய அல்லாஹ், இது கூடுமா கூடாதா, ஆகுமா ஆகாதா, குடிக்கலாமா குடிக்கலாதா, தெளிவா சொல்ல அல்லாஹ். உமர் ரலியல்லாஹு துஆ செஞ்சாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயத்தை இறக்கணும், உங்களுக்கு சாராயம் மத்த குறி கேட்கறது இப்போ செத்த பொருட்கள் இது எல்லாத்துமே ஹராமாக்கப்பட்டுடுச்சு அப்படிங்கிற வசனத்தை அல்லாஹ் இறக்கணும். அதனால தான் ரசூலா சொன்னாங்க, பல ஆயத்துக்கள் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஹதீஸ்களை முஃபஸிர் சொல்றாங்க, 23 ஆயத்துக்களுக்கு மேல உள்ள ஆயத்துக்கள் அதற்கு உமர் ரலியல்லாஹு விருப்பத்திற்கேற்ப அல்லாஹ் ஆயத்தை இறக்கணும். அதுல ஒண்ணு இந்த சாராயம் சம்பந்தப்பட்டது. அதனாலதான் ரசூலா சொன்னாங்க, இன்னல்லாஹ் யன்திகலா லிசானி உமர், உமருடைய நாவிலே உட்கார்ந்து அல்லாஹ் பேசுறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சோ அந்த அடிப்படையில ஆயத்து ஏ அல்லாஹ் எடுத்தோன்னே சாரத்தை ஹராமாக்கிருக்கலாம்ல, ஹராமாக்கி இருந்தா சஹாபாக்கள் ஃபாலோ பண்ணிருக்க மாட்டாங்களா, இருந்தாலும் அல்லாஹ் மத்த விபச்சாரத்தை எடுத்தோன்னே ஹராமாக்கணும், புறம் பேசுறதை எடுத்தோன்னே ஹராமாக்கணும், மற்ற விஷயங்களும் எடுத்தோன்னே ஹராமாக்கணும். அல்லாஹ் சுப்ஹானத்துல இந்த சாராயத்தை மட்டும் ஏன் மெது மெதுவா ஹராமாக்கிறான்டா, மக்களுடைய சூழ்நிலை அப்படி, எல்லாம் குடிகாரனா இருக்கிறான், எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க, எல்லா சஹாபாக்கள் குடிக்கிறாங்க, எல்லா அரபிகள் குடிக்கிறாங்க, முஸ்லீம் குடிக்கிறாங்க, முஸ்லீம் அல்லாத எல்லாரும் குடிக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் பார்த்தா இது எடுத்தோன்னு சொல்லக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறான் அல்லாஹ். அப்ப மனிதனுடைய மனோநிலை கேட்டவாறு குரானுடைய வசனம் என்பது அல்லாஹ் ரிங் மாஸ்டர் மாதிரி சட்டத்தை ஏற்றது அல்லாஹ்வுடைய வழமை அல்ல, மனிதனுடைய சூழ்நிலை கேட்டவாறு மனோநிலை கேட்டவாறு அவர்களை தர்பியத் செய்வதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கம். அதனால முதல்ல ஒரு சட்டத்தை கொடுப்பான், சட்டத்தை பார்த்து கொஞ்சம் அவங்க பலனதுக்கு அப்புறம் சட்டத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்துவான். இதனாலதான் அல்லாஹ் முதல்லயே எல்லா சட்டத்தையும் பழிச்சுன்னு சொல்லிடாம கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுவான் என்று முஃபஸிர் விளக்கம் சொல்றாங்க. அந்த அடிப்படையில் இந்த ஆயத்து என்பது நாசிகான ஆயத்து. ஹேர் நேத்து உங்களுக்கு சொன்னோம் 5 விஷயங்கள், அடிப்படையான விஷயங்கள் சொன்னோம், அதாவது இபாதாத்து, அகலாக்கு, முஆமலாத்து, முஆசராத்து, அகீதான் சொல்லக்கூடிய 5 விஷயம் சொன்ன பாருங்க, அதுல ஒன்னொன்னா சொல்லிட்டு வர்றான். இதுல இதுவரைக்கும் சொன்னது முஆசராத் என்று சொல்லக்கூடிய சமூக வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. அடுத்து அல்லாஹ் ஆரம்பிக்கிறான் பாருங்க, இபாதாத்துல இருந்து ஒரு முக்கியமான இபாதத்தை பத்தி சொல்றான், தொழுகை பத்தி ஏற்கனவே சொல்லிட்டான், அதுல உதாரணம் சொல்லும்போது அதுல முக்கியமான இபா சொல்றான் ரமதான் நோன்பை பத்தி. ரமதான் நோன்பு நமக்கு தெரியும், அல்லாஹ் சுப்ஹானஹு தெளிவா சொல்றான் அதனோட சட்டங்களை, குதிபா அலைக்கும் சியாமக்கமா குதிபா லதீன மின் கப்லிக்கும், முன் சென்ற சமுதாயத்தினர் கடமையாக்கப்பட்டதை போன்று உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது, நோன்புடைய சட்டங்கள் எல்லாம் அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டு இடையில பாருங்க அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்றான், ஒஹில்லக்கும் லைலத்து சியாமிய ரஃபஸோ, ரமதானுடைய இரவுகளிலே உங்களுடைய மனைவியோடு வீடு கூடுவது உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது, மனைவியோடு வீடு கூடுவது ஹலாலாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதோட இது ரமலான சட்டங்கள், ரமலான சட்டங்களை சொல்லிட்டு அடுத்து என்ன பண்றான் பாருங்க, இந்த மனைவி கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட இல்லற வாழ்க்கை தாம்பத்திய வாழ்க்கை சம்பந்தமா சொன்ன உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தாம்பத்தியத்தில் கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும், தாம்பத்தியத்தில் கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள உறவு எப்படி இருக்கணும், எந்த மாதிரி உறவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உலகத்தில் இதுவரை எந்த அறிஞனும் சொல்லாத, இனி கியாமத்து நாள் வரையில் யாராலும் சொல்ல முடியாத ஒரு அற்புதமான உதாரணத்தை அல்லாஹ் சொல்றான். கணவன் மனைவி மத்தியில் உறவு என்பது யார் யாரே எப்படி நகம் நகமும் கல்யாண வீட்டில் பார்க்கலாம். சில பேர் மயக்க பிடிச்சனக்கா இந்த மணமக்கள் நகமும் சதையும் போல வாழ வேண்டும், அது என்ன சொல்ல புறாவும் அதனுடைய கூட்டை போன்று வாழ வேண்டும், வானும் நிலவும் போல வாழ வேண்டும், இப்படிலாம் கதை அழைப்பாங்க. இதெல்லாம் மனிதருடைய கதை. அல்லாஹ் சொல்றது ஒரு அழகான வாழ்க்கைக்கு யதார்த்தமான உதாரணம் சொல்றான் பாருங்க. எப்படி சொல்றான் பாருங்க, ஒஹைலக்கும் லேலத்த சியாமி ரஃபஸோ, ரமதானுடைய இரவுகளிலே உங்களுக்கு மனைவியோடு வீடு கொடுவது ஹலாலாக்கப்பட்டிருக்கு, உங்களுடைய மனைவியோடு தாம்பத்தியம் கொள்வது ஹலாலாக்கப்பட்டிருக்கு சொல்லிட்டு, ஹுன்ன லிபாசுல்லக்கும், அவர்கள் உங்களுக்கு ஆடை, வாண்டும் லிபாசுல்லஹுன்ன, நீங்கள் அவர்களுக்கு ஆடை. இங்க பாருங்க, கணவன் மனைவி ரெண்டுக்கு மத்தியில் ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம், யாருக்கு ரொம்ப பவரு யாருக்கு ரொம்ப அதிகாரம் கம்மி, இதெல்லாம் அல்லாஹ் சொல்லல, சமத்துவமா சொல்றான். இல்லற வாழ்க்கை என்று வந்துவிட்டால் கணவன் மனைவிக்கு மத்தியில் உறவு எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஆடைக்கும் உடலுக்கும் உள்ள உறவை போட்டு இருக்க வேண்டும். நீங்கள் அவர்களுக்கு ஆடை, ஹுன்ன லிபாசுலக்கும் வாண்டும் லிபாசுலஹுன்ன, அவர்கள் உங்களுக்கு ஆடை. அப்ப ஒரு உடலுக்கும் ஒரு உடைக்கும் என்ன உறவோ அது போட்டு கணவன் மனைவி உறவு இருக்க வேண்டும். என்ன உறவு, உறவுக்கும் உடலுக்கும் உடைக்கும் என்ன உறவு, எப்படி உடை என்பது ஒரு மனிதனுடைய மானத்தை காப்பாற்றுமோ அதுபோன்று பரஸ்பரம் அடுத்தவருடைய மானத்தை காப்பாற்ற வேண்டும், அடுத்தவருடைய மானத்தை காப்பாற்ற வேண்டும், கணவன் மனைவி மானத்தை காப்பாற்ற வேண்டும், மனைவி கணவன் மானத்தை காப்பாற்ற வேண்டும். அப்போ ஒருத்தர் மானத்தை காப்பாற்றுவது என்பது மிக முக்கியமான விஷயம் இல்லற வாழ்க்கையில. அதே மாதிரி உடை என்பது ஒரு மனிதனுக்கு கண்ணியத்தை கொடுக்கும், கௌரவத்தை கொடுக்கும், அதே மாதிரி பரஸ்பரம் கௌரவத்தை கொடுக்க வேண்டும். ஒரு கணவன் என்ற அடிப்படையில் இந்த கணவன் மூலமாக அந்த மனைவிக்கு கண்ணியம் கிடைக்கணும், அந்த மனைவி மூலமாக இந்த கணவனுக்கு கண்ணியம் கிடைக்கணும். ஏன்னு சொன்னா இன்னைக்கு சமூக வாழ்க்கையில ஒருத்தனுடைய இஸ்ஸத்தை கண்ணியத்தை கெடுக்கிறது ஈஸியான வழி யாரு தெரியுமாங்க, கணவனுடைய கண்ணியத்தை மனைவி கெடுக்கலாம், மனைவியுடைய கண்ணியத்தை கணவன் கெடுக்கலாம். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் பரஸ்பர ஒருத்தருடைய குணாதிசயங்கள் அந்தரங்கங்கள் அவருடைய உள்ரங்கமான செயல்கள் எல்லாமே கணவனுக்கு மனைவிக்கு தான் தெரியும். ஏன்னா கணவன் மனைவிக்கு மத்தியில் பெரும்பாலும் ஒளிவு மறை என்பது இருக்காது. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான், உங்களுக்கு மத்தியிலே கணவன் மனைவி மத்தியில் உறவு என்பது ஆடைக்கும் உடலுக்கும் உடைக்கும் உள்ள உறவை போன்று இருக்க வேண்டும். இதை விட சமத்துவம் எங்க பார்க்க முடியும், கணவன் மனைவி சமத்துவங்கிறது எங்க பார்க்க முடியும். ஆனா இன்னைக்கு சுப்பிரமணிய பாரதியார்னு ஒருத்தர் தான் தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா, மகாகவி, அவர் சாதா கவி இல்லை மகாகவி. எந்த மாதிரி கவி அப்படின்னு சொன்னா, இங்க திருவள்ளிக்கேணியில இருந்தார் அவரு, திருவள்ளிக்கேணியில தான் இருந்தார் அவருங்க, அவர் வீடுலாம் இருக்குன்னு நினைக்கிறேன் திருவள்ளிக்கேணியில. அங்க பிரிட்டிஷ்காரன் அடிக்க ஆரம்பிச்ச உடனே இங்கேருந்து எடுத்தாரு ஓட்டம் எங்க பாண்டிச்சேரிக்கு, பாண்டிச்சேரியில போய் உட்காந்துக்கிட்டு அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, எங்க போய் உட்காந்துக்கிட்டு பாண்டிச்சேரியில போய் உட்காந்துக்கிட்டு. அந்த மகாகவி பாரதி என்ன சொன்னா, புதுமை கவிஞன், பெண்களுடைய உரிமைகளை நிலைநாட்டிய கவிஞன். அவரு கும்மி பாட்டு பாடினா, கும்மி அடி பெண்ணை கும்மி அடிஞ்சுனா அதுல பெண்களுடைய உரிமையை பூரா நிலைநாட்டிட்டாராம், கும்மி அடிச்சு கும்மி அடிச்சு பொம்பளைங்களுடைய உரிமைகளை பூரா நிலைநாட்டிட்டாராம். பெண்களுடைய அதை என்ன சொல்றாராம், சட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் இயற்றுவதும் சட்டங்கள் செய்வதும் பாரிநீல் பெண்கள் நடத்த வந்தோம், அது நாங்க பட்டம் வாங்க போறோம் சட்டங்கள் இயற்ற போறோம் அப்படின்ன உடனே பெண்களுக்கு பெரிய உரிமை கொடுத்துட்டாரு அப்படின்னாங்க. அந்த கிறுக்கு பாரதியார் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, தனக்கும் தன்னுடைய மனைவிக்கு உள்ள ஒரு கணவன் மனைவி உறவு எப்படின்னு சொல்றான் பாருங்க, வீணையடி நீ எனக்கு மீட்டும் விரல் நான் உனக்கு. அவன் தன்னை மனைவியை பத்தி, அந்த பொம்பளை பேரு தான் யாருக்கா தெரியுமா, மனைவி பேரு கண்ணம்மா செல்லம்மான்னு சொல்லி பாட்டு போடுது. அந்த கண்ணம்மா பாட்டுல சொல்றான் எப்படி, வீணை செல்லம்மாளா கண்ணம்மாளா செல்லம்மாள் ஏதோ அம்மா போங்க, வீணை அடி நீ விளங்குறதே சொல்றேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கணவன் மனைவி உறவு அல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்றான், ஒரு மனுஷன் எப்படி சொல்றாங்க உதாரணம் சொல்ற பாருங்க, வீணை அடி நீ எனக்கு மீட்டும் விரல் நான் உனக்கு, ஆடையடி நீ எனக்கு அணியும் மேனி நான் உனக்கு. என்ன சொல்ல வர்றான், வீணையடி நீ எனக்கு வீணை, உன்னை மீட்டக்கூடிய விரல் நான். வீணைக்கு எப்ப மரியாதை, வீணைக்கு எப்ப மரியாதை, அந்த விரல்கள் ஒழுங்கா மீட்டினாதான் அதுக்கு மரியாதை. அப்ப நான் இல்லைனா உனக்கு நீ கிடையாது, நான் இல்லனா நீ கிடையாது. ஆடையடி நீ எனக்கு அணியும் மேனி நான் உனக்கு. ஒரு டிரெஸ்ஸுக்கு எப்ப மரியாதை, டிஸ்பிளேல இருந்தா மரியாதையா மேல உடுத்தினா மரியாதையா, ஒரு டிரெஸ்ஸுக்கு டிஸ்பிளேல இருந்தா மரியாதை இல்ல, மனுஷன் உடல உடுத்தனா என்ன அழகான டிரெஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது அப்படிங்குவோம். அப்ப ஆடையடி நீ எனக்கு அணியும் மேனி நான் உனக்கு. அப்ப இந்த ரெண்டு இடத்துல என்ன சொல்றான் பாருங்க, ஆணாதிக்கத்தை திணிக்கிறான், நீ எனக்கு கீழே தான் உன்னாலதான், அதாவது என்னாலதான் உனக்கு மரியாதை, நான் இல்லனா நீ இல்ல அப்படின்டா. இங்க ஆணாதிக்கத்தை திணிக்கக்கூடிய அந்த கவிஞனுக்கு என்ன பேர் சொல்றாங்க, இவர் புதுமை கவிஞனா, பெண்களுடைய உரிமை நிலைநாட்டி தானா, ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சமத்துவமா சொல்றான், ஹுன்ன லிபாசுல் லக்கும் அன்தும் லிபாசுல் லஹுன், நீங்கள் அவர்களுக்கு ஆடை அவர்கள் உங்களுக்கு ஆடை அப்படி சமத்துவமா சொல்றான். இந்த இஸ்லாத்து மேல என்ன குற்றச்சாட்டு? பெண்களுக்கு உரிமை இல்லை இஸ்லாத்துல, பெண்களுக்கு மரியாதை இல்லை இஸ்லாத்துல. அருமை சகோதரர்களே, அல்லாஹ் அல்லாஹ் தான், அறிவிலிகள் அறிவிலிகள் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் தன்னுடைய அளவுக்கு இந்த இஸ்லாத்துல பெண்களுக்குள்ள உரிமையையும் பெண்களுக்குள்ள கண்ணியத்தையும் ரொம்ப அழகா சொல்றான். கணவன் மனைவிக்கு மத்தியில உறவு என்பது ஆடையை போன்று இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அலிம் அல்லாஹு அன்னக்கும் குண்டும் தஃதானூன அன்ஃபுஸக்கும் ஃபதாப அலைக்கும் வஅஃபா அன்கும் ஃபல் ஆன பாஷிரு ஹுன்ன வபதஹு மா கதப அல்லாஹு லக்கும் வக்குலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லக்கும் அல் ஹைத்துல் அபியல் மின் அல் ஹைத்துல் அஸ்வதி மின் அல் ஃபஜர். சஹாபாக்கள் காலத்துல ஒரு சஹாபி இரவு நேரத்தில் மனைவியோடு வீடு கூடிடுறாங்க, அப்போ வந்து அனுமதிக்கப்படலை. வீடு கூட்டிட்டு ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றது, நம்ம நோம்பு முறிஞ்சு போச்சே அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் அந்த ஆயத்தை இறக்குறான். இறக்கி தப்பு இல்லப்பா, மனைவியோடு இரவு நேரங்களிலே உங்களுக்கு ரமலான் பகல் நேரங்களில் மட்டும்தான் மனைவியோடு வீடு கொடுத்து ஹராமே தவிர இரவு நேரங்களிலே உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அலிம் அல்லாஹு அன்னக்கும் கொடுத்தும் தஹ்தானுன அன்புசக்கம், நீங்க உங்களை நீங்களே மறைச்சி வச்சிருந்தீங்க, பயந்துகிட்டு இருந்தீங்க, இப்படி தப்பு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி, அது அல்லாஹ் தெரியும், அது அல்லாஹ் தெரியும், அதனால அது பெரிய விஷயம் கிடையாது. ஃபதாபு அலைக்கும், அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சுட்டான். அஃபா அனுக்கும், உங்களை விஷயத்தை பரிபுரம் மன்னிப்பு வழங்கிட்டான். ஃபல் ஆன பாஷிருஹுன்ன, இப்பொழுது உங்களுடைய மனைவி மார்களோடு வீடு கொடுங்கள் தாராளமாக. பபுத்தகவு மா கதவல்லாஹுலக்கும், அல்லாஹ் உங்களுக்கு விதித்த ரிசுக்கை பெற்றுக்கொள்ளுங்கள். வீடு கூடுவதன் மூலமா என்ன குழந்தை அல்லாஹ் உங்களுக்கு ரிசுக்கு விதிக்கிறானோ அந்த ரிசுக்கை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலான் நோன்பை பற்றி இபாதத்தை பற்றி சொல்லும் பொழுது கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள உறவை பற்றி சொல்றான். நாளைக்கு பார்ப்போம், அடுத்த ஒரு முக்கியமான விஷயங்கள் வருது. ஏன்னா நம்ம சூரத்துல் பக்ராவை முடிச்சுட்டு அடுத்த சூராவுக்கு போகலான்னு பார்த்தா எல்லாமே முக்கியமான ஆயத்துகள், எல்லாமே நமக்கு அவசியமான வசனங்களாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ரெண்டு மூணு நாள் சூரத்துல் பக்ரா முடிச்சிடலாம். இன்ஷா முடிச்சுட்டு அடுத்த சூராவுக்கு போகிறோம். அல்லாஹ் ரப்பல்லான எந்த விஷயங்கள பேசணுமோ எந்த விஷயங்கள கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய தௌஃபீக் தந்தல்வானாக. ஆன்லைன் அது கேள்வியா, கொஞ்சம் உட்காரங்க, எழுந்திருக்காதிங்க. இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக முடிச்சிடறோம். இன்ஷா அல்லாஹ் இறந்துவிட்ட ஒருவர் பற்றியோ அல்லது தொடர்பு கொள்ள நிலையில் இல்லாத ஒருவரை பற்றியோ புறம் பேசிவிட்டால் எவ்வாறு பாவம் மன்னிப்பு தேடுவது? அதனால பேசக்கூடாது. இறந்து உத்தர மூத்தா போயிட்டு மூத்தார போனவரை பத்தி புறம் பேச வேண்டிய அவசியம் இருக்குது? அப்ப நீங்க பாரதியார பத்தி பேசுனீங்களே, இது புறம் இல்ல, இது விளக்கம். இது விளக்கம், புறம் என்பது வேறு, விளக்கம். நம்ம விளக்கம் சொன்னது அவரை பத்தி ஒரு அவரையும் இஸ்லா அல்லாவுடைய சட்டத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி சொல்லி சொல்லித்தான் ஆகணும். இது அது புறம் கிடையாது. அப்ப இறந்து விட்ட ஒரு முஸ்லீமோ அல்ல முஸ்லீம் அல்லாதவரோ தேவையில்லாம அவரை பத்தி புறம் பேசுறது தவிர்த்து கொள்ள வேண்டும். புறம் பேசுறது, ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய மரணித்தவர்களில் நல்லதையே பேசுங்க, மௌத்தானவங்களை பத்தி நல்ல விஷயத்தை பேசுங்க, அவங்க ஏதாவது தப்பு இருந்தாலும் தப்ப மறைக்க பாருங்க அப்படின்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால மௌத்தா பண்ணல புறம் பேச வேண்டாம். ஏன்னு சொன்னா ஒரு கால் நம்ம தப்பு செஞ்சிட்டோம்னா அப்புறம் அவங்களை மன்னிக்கிறது வாய்ப்பே இல்லாம போயிடும். அதனால மௌத்தா பண்ணல பத்தி புறம் பேச தவிர்க்கணும். பள்ளி ஜமாத் இல்லாமல் தனியாக இரண்டாவது ஜமாத் நடக்கும்போது சஃபின் குறுக்கே செல்லலாமா? பள்ளி ஜமாத் இல்லாமல் தனியாக இரண்டாவது ஜமாத் நடத்தும்போது சஃபின் குறுக்கே செல்லலாமா? ஓ, தனியாக இரண்டாவது ஜமாத் நடத்துறாங்க, அப்போ வந்து குறுக்கு போகலாமா அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சுத்ரத்துல் இமாமி சுத்ரத்துல் மாமூமி. அதாவது எப்ப தொழுதாலுங்க, பள்ளிவாசல தொழுதாலும் சரி வீட்டில் தொழுதாலும் சரி, நம்ம தனியா தொழும் பொழுது நமக்கு முன்னாடி ஒரு தடுப்பு வச்சுக்கணும். இது ரசூலுல்லாஹி சுன்னத்து. ஏதாவது ஒரு தடுப்பு, ஒரு அடையாளம் வச்சுக்கணும். நடந்து போறவங்க அதை கிராஸ் பண்ணி போகலாம், அந்த தடுப்பு கிராஸ். ஏதாவது ஒரு பொருள், வீட்டில் என்ன பொருள், ஒரு சூட் கேஸ், ஒரு பேக், ஒரு பை, ஒரு குச்சி, எதுவோ ஒரு ஹைட்டா இருக்கிற அளவுக்கு ஒரு தடுப்பை வச்சுட்டு அதுக்கு பக்கத்துல தான் தொழணும். அப்பதான் அவங்க குறுக்க போறதுக்கு மற்றவங்க அதை தாண்டி குறுக்க போகலாம், எந்த தடையும் கிடையாது. அதே மாதிரி பள்ளிவாசல்ல ஒருத்தர் ஜமாத்தா தொழுகிறாங்க, இமாம் ஜமாத் இல்லாம ஓரமா ரெண்டு நாலு பேர் பத்து பேர் தொழுகிறாங்க, பின்னாடி ஒருத்தர் தொழுவிக்கிறாருன்னு சொன்னா அந்த ஜமாத்து குறுக்க போகலாமா அப்படின்னு சொன்னா, அப்போ இமாமுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு தடுப்பு வச்சுட்டு தான் தக்பீரை கட்டணும் அவரு இமாமு. அப்ப இமாமுக்கு பின்னாடி முன்னாடி இருந்தா அதை கிராஸ் பண்ணி போகலாம், மற்ற மக்களுக்கு முன்னாடி தடுப்பு இல்லாட்டாலும் பரவாயில்லை. சோ இமாமுக்கு முன்னாடி மட்டும் இருந்தா போதுமானது, தடுப்பு இருக்கணும், அந்த தடுப்பை தாண்டி நம்ம தாராளமா போகலாம், குறுக்க போகலாம், தப்பு கிடையாது. தடுப்பு இல்லாம ஒரு இமாம் ஜமாத்து நடத்துறது கூடாது, தொழுவும் கூட முறையில்லை. துபாயில இருந்து கேட்டிருக்காரு, தொழும் பொழுது சிறிய ஆயத்து ஓதலாமா அல்லது அயன் டு அயன் தான் ஓத வேண்டுமா? அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. தொழுவும் பொழுது அல்லாஹ் சொன்னா ஃபக்ரஹு மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், குர்ஆன்ல இருந்து உங்களுக்கு எது ஈஸியா அதை ஓதிக்குங்க, தொழுகையில எவ்வளவு முடியுமோ அதை ஓதுங்கிற. அதனால எந்த ஆயத்தினாலும் ஓதலாம், எந்த சுறாவினாலும் ஓதலாம், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஓதலாம். இந்த ஆயத்து தான் ஓதணும், இந்த அயன் தான் ஓதணும் அப்படி இந்த கம்பல்சரியும் கிடையாது. குனூத் ஓதுவது ருக்கு செய்வதற்கு முன்பால் ருக்குவுக்கு பிறகா? புகாரி ஹதீஸில் இரண்டு விதமாக வருகிறது. இது வித்ர்ல கத்தார்ல இருந்து கேட்டிருக்காரு. வித்ர்ல வந்து குனூத்துக்கு முன்னாடி சாரி குனூத் தோந்தது, ருக்கூ செய்யறதுக்கு முன்னாடி குனூத் தோந்தனா பின்னாடி சொன்னாங்க. ரெண்டு மாதிரி ஹதீஸ் ரெண்டு செய்யலாம், தப்பு கிடையாது. பொதுவாக நம்ம வித்ருத்துள்ள முறையே ரெண்டு மூணு முறையாக ரசூலாட்ட வந்திருக்குது, ரசூலாட்டு ஹதீஸ்ல வந்திருக்குது. அதனால எல்லா முறையும் சரியான முறை தான், எப்படி செய்யலாம் தப்பு கிடையாது. துஹா தொழுகைக்கும் இஷ்ராக் தொழுகைக்கும் என்ன வித்தியாசம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஹா தொழுகை தொழுதார்களா? மேலும் நான் கேள்விப்பட்டபடி துஹா மற்றும் இஷ்ராக் என்ற தொழுகை என்ற பெயர் உள்ளதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே தொழுகை தான், ஒரே தொழுகை தான். அதை சில சமயத்தில் சூரியன் உதயமான கொஞ்ச நேரத்தை தொழுதாங்க. உதாரணமா இன்னைக்கு 6:30 சன்ரைஸ் வைங்களேன், 6:30 ஒரு 6:30 ஒரு 7 சில சமயம் தொழுதுருக்குறாங்க. சில சமயம் 10:11 தொழுவாங்க, அதே தொழுகை 10:11 தொழுவாங்க. ரெண்டும் ஒரே தொழுகை தான். நாம என்ன பண்ணிட்டோம்னா, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 6:30 தொழுதா, 6:30 to 7 தொழுதா, நாம அதுக்கு வந்து இஷ்ராக்னு பேர் வச்சோம், 10:11 தொழுதா துஹான்னு பேர் வச்சோம். ஆனா எல்லாமே ஒரே தொழுகை தான். அந்த தொழுகை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத்திலிருந்து 12 ரக்காத் வரைக்கும் தொழுதுருக்காங்க. சில சமயத்தில் அந்த 12 ரக்காத்தில் 4 ரக்காத்த காலையிலே தொழுதுருவாங்க, மீதி உள்ள 8 ரக்காத்த என்ன பண்ணுவாங்க, 10:11 தொழுவாங்க. அதனால துஹா தொழுகை என்பது இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தப்பட்ட சுன்னத்து. ரசூலுல்லாஹ் ரெகுலரா தொழுத தொழுகை. இந்த தொழுகை நாமளும் எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அப்பப்பெல்லாம் தொழுதுகணும். காலைல சுபு சூரியன் உதயமானதுலேருந்து ஒரு ஈட்டியால உயரும் வரை அப்படின்னு ஹதீஸ்ல வருது. ஒரு ஈட்டியால உயரங்கிறது சுமார 20-25 நிமிஷம். அப்ப சன்ரைஸ் எத்தனை மணிக்கோ அதுலேருந்து ஒரு 20-25 நிமிஷம் வரைக்கும் தொழுதுக்கலாம், அல்லது ஒரு 10-11 தொழுதுக்கலாம். காலையில் நம்ம குளிச்சுட்டு குளிச்சு டிஃபன் பண்ணிட்டு ஆபீஸ்க்கோ கடைக்க போகும்போது அந்த குளிச்ச உதவோட வந்து 2 ரக்காத் தொழுதுட்டு அப்படியே துஹா தொழுதுட்டு போகலாம். சரி, இந்த லுஹா தொழுதுனால என்ன பிரயோஜனம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யார் லுஹா தொழுவதை வழமையாக்கி கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரிஸ்குடைய நெருக்கடியிலிருந்து பாதுகாத்து விடுவான். ரிஸ்குடைய நெருக்கடியிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். அதனால இந்த லுஹா தொழுகையை வழமையாக்கிப்போம். இது ரசூலுல்லாஹி சுன்னத்தும் கூட. அப்படி தொழுதோம்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரிஸ்குல இன்ஷா அல்லாஹ் பரக்கத் செய்வான். மனைவிடத்தில் வீடு கூடி விட்டு விந்து வராத நிலையில் குளிப்பு கடமையாகுமா? ஏற்கனவே பத்தி பல தடவை சொல்லியிருக்கோம். நம்ம அங்க வீடு கூடணும், விந்து வரணும் அப்படிலாம் எந்த கம்பல்சரியும் கிடையாது. ரசூலுல்லாஹ் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு காலத்தில் இந்த சர்ச்சை பெரிய சர்ச்சையா வந்துச்சு. ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு காலத்தில் ஆட்சியில கணவன் மனை வீடு கூடும் பொழுது எந்த நிலையிலே குளிப்பு கடமை, எந்த நிலையிலே குளிப்பு கடமை அப்படின்னு பிரச்சாரம் இருந்துச்சு. அப்ப உமர் ரழியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணாங்க, நேரா ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு 3 பேர் கொண்ட ஜமாத் அனுப்புனாங்க. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு அனுப்பி, ஏன்னா இதுக்கு விளக்கம் அவங்க தான் சொல்ல முடியும், ரசூலுடைய மனைவி அவங்க தான் சொல்ல முடியும். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இதல் தக்கல் ஹிதான பில் ஹிதானி, இரண்டு உறுப்புகளும் ஒன்றுக்கொன்று தொட்டு விட்டாலே ஃபக்கத் வஜபத்தில் உசுல், குளிப்பு வாஜிபாயிடுச்சு அப்படின்னாங்க. அதுதான் கியாமத்து நாள் வரைக்கும் சட்டமாயி போச்சு. அதனால நீங்க என்டர் கோர்ஸ் ஆகணும், விந்து வரணும் அப்பெல்லாம் எந்த கம்பல்சரியும் கிடையாது. இரண்டு உறுப்புகள் ஒன்றுக்கொன்று டச் ஆயிட்டா குளிப்பு கடமையாயிடும். இச்சையின்றி ஆண்குறியை தொட நேரிட்டால் ஒது முடியுமா? பட்டாலே ஒது முறிஞ்சிருங்க. படுவது வேறு தொடுவது வேறு அப்படிங்குவாங்க. கைப்பட்டாலே ஒது முறிஞ்சிடும். நான் சென்னையில் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்கிறேன், இங்கேயே தங்கியுள்ளேன். எனது ஊர் தருமபுரி மாவட்டம். நான் வாரம் ஒரு முறை அல்லது 2 வாரத்திற்கு 1 முறை வீட்டுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை உள்ளதால் எனக்கு இங்கு இருக்கக்கூடிய நாட்களில் கசராக தொழுகை இருக்குமா அல்லது கசர் இல்லாமல் தொழுவதா? ஒன்று புரிஞ்சுங்க, ஒரு ஊருக்கு நீங்கள் பிரயாணியாக போறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதிகபட்சம் 4 நாளுக்குள்ள தங்குறதா நியத்து இருந்தாதான் நீங்கள் கசர் செய்ய முடியும். 4 நாள் கூட அதிகமாக நியத்து இருந்தாலே கசர் செய்ய முடியாது. அப்போ நீங்கள் இங்கே வேலை செய்யும் பொழுது நீங்கள் வாரத்துக்கு ஒருக்க ஊருக்கு போனால் கூட கிட்டத்தட்ட 7 நாள் தங்குறீங்க. அப்போ 7 நாள்ங்கும்போது இங்கே கசர் செய்ய முடியாது. மினிமம் வந்து மேக்சிமம் வந்து 4 நாள் தங்கணும். 4 நாளை விட அதிகமாக தங்குறேன் நியத்து வச்சுட்டாலே அந்த ஊரில் என்ன பண்ண முடியாது, கசரும் செய்ய முடியாது, ஜம்மும் செய்ய முடியாது. ஆ இல்லை கன்ஃபார்ம் இல்லை, வேலை முடிஞ்சுனா உடனே புறப்பட்டுருவேன், வேலை எப்போ முடியும்னு தெரியலன்னு சொன்னால் நீங்கள் 10 வருஷம் இருந்தால் கூட கசர் செய்யலாம். கன்ஃபார்ம் இல்ல, ரிட்டர்ன் டிக்கெட் போல, எப்போ போகணும் கன்ஃபார்ம் இல்ல அப்படின்னா 10 வருஷம் இருந்தாலும் கொஞ்சம் கசர் செய்யலாம். அப்படி இல்லாம கன்ஃபார்மா 4 நாளைக்கு மேல இந்த ஊர்ல தங்குறதா இருந்தா கசர் செய்யக்கூடாது. 4 நாளைக்குள்ள தங்குறதா இருந்தா கசர் செய்யலாம். தனியாக தொழும் சந்தர்ப்பத்தில் இதை தங்களிடம் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். தெளிவா சொல்லியாசே. வருமானத்தில் சேமிப்பு பற்றி விளக்கம் கூறவும். நான் வருட கடைசியில் ஜக்காத்தை முறைப்படி கணக்கிட்டுக் கொடுக்கின்றேன். மேலும் தேவைக்கேற்ப ஏழை பெண்களின் திருமண உதவிகளும் செய்கிறேன். நண்பர் கூறுகிறார், இஸ்லாத்தில் சேமிப்பு கிடையாது, என்ன சம்பாதிக்கிறோமோ அதை அப்படியே செலவு செய்ய வேண்டும், நமக்கு தேவைக்கு போக மிச்சத்தை ஏழைகள் கொடுக்க வேண்டும், மாறாக சேமிக்க கூடாது என்கிறார். விளக்கம் கூறவும். நண்பர் அவர் புது சட்டத்தை சொல்லியிருக்கிறாரு, மார்க்கத்தில் சேமிச்சு வைக்கல எந்த தடையும் கிடையாது. சேமிப்புல இருந்தா ஜக்காத்து கடமையே. நீங்க அது எப்படி சேமிப்புன்னு சொன்னா, உதாரணமா 632 கிராம் வெள்ளியுடைய மதிப்பு, இன்னைக்கு உதாரணமா 632 கிராம் சுமார் ஒரு 30-40 ரூபாய், ஒரு 40,000 ரூபாய் அளவுக்கு நீங்க சேமித்து வச்சு அந்த சேமிப்பு ஒரு வருஷம் பூரா செலவாகாம உங்க கையில இருந்தாதான் உங்களுக்கு சக்காத்து கடமை. சேமிப்பே இல்ல, வரவு செலவு கரெக்டா இருக்குது, அப்ப சக்காத்து கிடையாது. இல்லையா, நான் இவ்வளவு காலமா கொடுத்துக்கிட்டு இருந்தேன் பணம் வர வர, அது சதக்கா தர்மம், அது தாராளமா எவ்வளவு எல்லாம் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஜக்காத்துங்கிறது வரையறுக்கப்பட்ட சட்டம், அந்த சட்டம் இதுதான். 20 ரக்காத்துகள் தராவி தொழுகை ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழவில்லை என ஒரு தரப்பினர் கூறுகின்றனரே, விளக்கம் கூறவும். நான் அவர்களிடம் கேட்டேன், ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழவில்லை என்றால் ஹரம் ஷரீப் காபாவிலே இப்போதும் 20 ரக்காத் தொழுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டேன். பதில் இல்லை. பதில் இல்லை, முடிச்சு அவ்வளவுதான். பதில் இல்லை இல்ல, முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். 20 ரக்காத்தான் ஒரு புரிஞ்சுங்க. தராவியை பொறுத்த வரைக்கும் 8 ரக்காத்தா 20 ரக்காத்தா எண்ணிக்கை முக்கியம் இல்லைங்க. ரசூலுல்லாஹி தெளிவா சொல்றாங்க, மன் காம ரமதான ஈமானம் யஹ்திசாபன், நன்மையை நாடி எவ்வளோ நின்று தொழுகிறீங்களோ குஃபிர் அலஹுமா தக்கத்தம் மின் தபி, உங்களுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுங்கிறாங்க. நம்ம அதில் போய் 8 ரக்காத்து 4 ரக்காத்து நாளைக்கு அல்லாஹ் வந்து நன்மையை குறைச்சிட்டான்டா, நன்மையை நம்ம கணக்கு பார்த்துட்டான்டா, அப்போ நம்ம சந்தோஷப்படுவோமா? கரெக்டாக அல்லாஹ் கரெக்டாக நன்மை கணக்கு பார்த்து கொடுத்தா சந்தோஷப்படுவோமா, இல்லை நிறைய அள்ளி கொடுத்தா சந்தோஷப்படுவோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மம் செய்யும் பொழுதே சொன்னாங்க, அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா, லா துஹாஸபி யுஹாஸிபில்லாஹி அலைக். அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுடைய மச்சி அண்ணி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அக்கா அவங்க சொன்னாங்க, யா அஸ்மாவே, நீ தர்மம் செய்யும்போது கணக்கு பார்க்காதே, அல்லாஹ்வும் கணக்கு பார்த்துருவான், அல்லாஹ்வும் கணக்கு பார்த்துருவான். நீங்க தொழுகையில 8 ரக்காத் 20 ரக்காத் 30, ஏன்னா நஃபில் தொழுகை, நஃபில் தொழுகை எவ்வளவு நேரம் தொழுலாம் எவ்வளவு நான் சொல்லலாம் அப்படிங்கும் பொழுது இதுல நீங்க கணக்கு போட்டு சண்டை போட்டீங்கன்னா அப்புறம் அல்லாஹ் நன்மை கொடுக்குறதுல கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிருவான். அதனால எவ்வளவு அதிகமா தொழ முடியுமோ அவ்வளவு அதிகமா தொழுங்க. இறந்து போன அத்தா அவர்கள் கனவில் வருகிறார்கள், கனவிலும் இறந்த நிலையில் தான் இருக்கிறார்கள். இது போன்ற கனவிற்கு என்ன காரணம், விளக்கம் தரவும், அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் கனவிற்கு பின். அதாவது நல்லா புரிஞ்சுங்க, கனவுக்கு விளக்கங்கிறது ஒரு கலை. அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறுல வருது, அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அறிவை கொடுத்திருந்தான், கனவுக்கு ரொம்ப அழகா விளக்கம் சொல்லுவாங்க அப்படின்னு ஹதீஸ் வருது, யூசுப் ரழியல்லாஹு அன்ஹு வரலாறு பாக்குறோம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நேரங்களில் கனவுக்கு ரொம்ப அழகான விளக்கம் சொல்லியிருக்காங்க. கனவுக்கு விளக்கம் என்பது ஒரு அழகான கலை. ஆனா இன்ன அந்த கலை இன்னைக்கு யாருக்கு தெரியாதுங்க, இன்னைக்கு யாருக்கு தெரியாது. அதனால ஏதாவது ஒரு கனவு கொண்டவொடனே உடனே போய் ஏதாவது அஜத்து சொல்லி அஜரத் இதுக்கு என்ன விளக்குன்னு கேட்க, அஜத்து பாப்பா தெரியாது நம்ம மட்டமா நினைச்சு போனோம், எதையா அவனு சொல்லி விடுப்பா இதுதான் உனக்கு விளக்கம் அப்படின்னு சொல்லி விடுறது, இதே மார்க்கத்தில் இல்லை. அதனால நீங்க கேட்ட கனவுக்கெல்லாம் எனக்கு விளக்கம் தெரியாதுங்க. அப்ப என்ன பண்ணலாம், கனவு கண்டமா காலையில் ஃபஜ்ர் தொழுதுட்டு, யா அல்லாஹ் இந்த கனவுக்கு நல்ல முடிவா இருந்தா எனக்கு சீக்கிரம் கூட அல்லா, இந்த முடிவை எனக்கு சீக்கிரம் முடியாதுல்லா, இதுக்கு ஏதாவது கெட்ட முடிவா இருந்தா அதை விட்டு என்ன பாதுகாத்துறல்லா, முடிஞ்சு போச்சு அல்லாட பொறுப்பு சாட்டு நம்ம பாட வேலையை பார்க்க வேண்டியதான். ஓ தெரியா பார்த்து நான் இப்படி ஒரு கனவு கொண்டதுக்கு என்ன விளக்கம், இது ஒரு கனவு கொண்டதுக்கு. இது சில பேர் என்ன சொன்னா, இந்த நைட்ல படுக்கும்போது சுண்ணத்தான முறையில் ஃபாலோ பண்றதில்ல, ஒது செய்யறதில்ல, இஷாவும் தொழுது அது வேற விஷயம், இஷா தொழுவதில்லை, ஒது செய்யறதில்ல, ஒரு 2 ரக்கா தொழுது அல்லாட துவா செய்வோம் துவா செய்யறதில்ல, படுக்கிறதுக்கு முன்னாடி சுபான் அல்லா அலம்துல்லா தஸ்பியா செய்யறதில்ல, படுக்கும்போது சுண்ணத்தான முறையில் வலது பக்கம் கையை வச்சு அல்லாஹும் பிஸ்மிக்க அமுத் வாஹியான்னு இது எதுவுமே செய்யறதில்ல, அப்படியே டிவி பார்த்துட்டே இருப்பான், அப்படியே தூங்கிடுவான். இப்படி தூங்கினா அங்க கனவுல என்ன, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீகா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, மறுநாள் காலையில் அஜரத் உயிரப்பட்டு வாங்க, அஜரத் பேய் பிசாசா வருது கனவுல, வரதான் செய்யும் பேய் பிசாசரம், யார் வருவா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீகா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. இந்த மாதிரி தூங்கினா சுன்னத்தான முறை தூங்குங்க, இன்ஷா அல்லாஹ் நல்ல கனவு. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, மூமின் காணக்கூடிய நல்ல கனவு வஹியினுடைய 46 பங்குல ஒரு பங்குனாங்க. ஒரு மூமின் காண எப்படி ரசூல்வார்களுக்கு அல்லாஹ் வஹி கொடுத்தானோ அந்த மாதிரி மூமினுக்கு நல்ல கனவுல அல்லாஹ் நல்ல விளக்கங்களை கொடுப்பான். அந்த நல்ல கனவு எப்போ வரும்னா, நம்ம தூங்கும் பொழுதே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த சுன்னத்தான முறையில் தூங்கணும், சுன்னத்தான துஆக்களை செஞ்சுட்டு சுன்னத்தான வழிமுறைப்படி தூங்கணும்டா, இன்ஷா அல்லாஹ் நல்ல கனவு வரும். அதனால இந்த கனவுலாம் ரொம்ப முக்கியத்துவம் அவசியம் இல்லை. நாளை ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் லீவு என்பதால் நிறைய பயிற்சி பள்ளி செல்லும் பெண் பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு அறிவுரை கூறப்படும் ஏதேனும் ஆயத்துகள் குர்ஆனில் இருந்தால் இன்ஷா இன்றோ அல்லது வரக்கூடிய விடுமுறை நாட்களிலோ கூறவும். சரி சொல்றாங்க, இன்ஷா அல்லாஹ் முன்கூட்டியே சொல்றதுனால அந்த பிள்ளைகளுக்கு சொல்லுங்கன்றாங்க. பிள்ளைகளுக்கு குர்ஆனுடைய விளக்கத்தை விட குர்ஆனுடைய அறிவுரை விட பெரிய அறிவுரை ஒன்றும் கிடையாது, அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லக்கூடிய அறிவுரை. ஆனா இன்னைக்கு உள்ளது வந்து மாணவ மாணவிகளுக்கு பெருசா விளங்குற மாதிரி இருக்காது, நம்ம பெரியவங்களுக்கு விளங்குற மாதிரி தான் இருக்கும். வாய்ப்பு கிடையாது சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். சில தினங்களுக்கு முன்பு நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை 2வது முறையாக மனமுடிப்பதற்கு அவர்களிடம் நேராக சென்று பெண் கேட்டதாக கூறினீர்கள். ஆனால் சஹி முஸ்லீமில் ஹாத்திப் இப்னு அபி பல்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி பெண் கேட்டதாக பதிவாகியுள்ளது. மேலும் உம்மு ஸலமா அவர்கள் தனக்கு ஒரு மகள் இருக்கிறாள் என்று கூறினார்கள். அதற்கு நபி அவர்கள், அவருடைய மகள் அவரது துணையின்றியே தன் நிறைவுடன் இருக்க நாம் அல்லாவிடம் பிரார்த்திக்கின்றோம் என்று கூறினார்கள். ஆனால் தாங்களோ உம்மு ஸலமாவின் குழந்தை இனி என்னுடைய குழந்தை என்று கூறியதாக நீங்கள் பயானில் கூறியிருக்கிறீர்கள், இதை விளக்கவும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சகோதரி குறிப்பிட்ட ஹதீஸ் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ், நான் சொன்ன ஹதீஸும் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இப்னு கஸீர்ல இருக்குது. சோ ஒரு சம்பவம், அது ரெண்டு மாதிரி ஒரு சில மாற்றங்களோட, சின்ன மாற்றங்களோட ரெண்டு மாதிரி பதிவு செய்யப்பட்டிருக்கலாம். ரெண்டுமே ஆதாரப்பூர்வமான ஹதீஸ், நான் சொன்ன ஹதீஸ் இப்னு கஸீர்ல இருக்குது, சகோதரி சொன்ன ஹதீஸ் வந்து சஹி முஸ்லீம்ல இருக்குது. அது ரெண்டுமே ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் தான். இதுல நம்ம நோக்கம் என்ன, படிப்பின என்ன, இதுல படிப்பின என்ன அப்படிங்கறது. இப்ப அதை சொல்றாங்க, ஹாத்தம் இப்னு அபி வல்தா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் முதல்ல பெண் கேட்க அனுப்புனாங்க அப்படின்னு வருது. அப்ப ரசூல நேரடியாக கேட்டதா இருக்குது அப்படிங்களா. முதல்ல ஹாத்தம் இப்னு அபி வல்தா ரலியல்லாஹு அன்ஹு ரசூல அனுப்பியிருப்பாங்க, அந்த அம்மா மறுத்திருப்பாங்க, அதனால ரசூல் என்ன பண்ணிருப்பாங்க, ரெண்டாவது நேரடியாக போயிருப்பாங்க. அப்போ ஹாத்திப் இப்னு அபி வல்தா ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புனாங்கிற ஹதீஸ் கேட்டவங்க, அவங்க அறிவிச்ச ஹதீஸ் சஹி முஸ்லிம்ல வந்துச்சு, ரசூல ரெண்டாவது தடவை நேரில் போன ஹதீஸ் அது இப்னு கஸீர்ல வந்துருச்சு. சொல்ல புரியுதுங்களா, அதனால பெரிய முரண்பாடு பெரிய மாற்றம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஹசரத், நீங்கள் மரண தண்டனை பற்றி சொன்னீர்கள், தெளிவாக இருந்தது. ஆனால் இந்தியாவில் தீவிரவாதி என்ற பெயரில் சில அப்பாய் முஸ்லீம்களை தூக்கிடுறார்களே, இந்த மரண தண்டனையை நாம் எதிர்ப்பதா இல்லை என்ன செய்வது, விளக்கம் தரவும். நல்லா புரிஞ்சுங்க, ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் அவர் உலகத்தில் அநியாயமாக கொல்லப்பட்டால் அவருக்கு ஷஹாதத்து, அவர் சொர்க்கத்தில் போய் சந்தோஷமா இருக்க போறாரு. அந்த அநியாயத்தை நம்ம கண்டிக்கணும், அந்த அநியாயத்தை கண்டிக்கணும். இது அநியாயம், அநியாயமா தூக்கப்படாதுன்னு கண்டிக்கணுமே தவிர அதற்காக மரண தண்டனையை கண்டிக்க கூடாது. மரண தண்டனை நம்ம வந்து அமீர்கர் சாபை தூக்கல போட்டதோ அப்சல் குருவை தூக்கல போட்டதோ அநியாயம் சொல்றோம். அப்சல் குரு தூக்கப்படுது நம்ம ஏன் எதுக்குறோம்னா, ஆ மரண தண்டனை கூடாது மனிதநேயங்கிறதுக்காண்டி இல்ல, அவர் மீது நடத்தப்பட்ட விசாரணையே நியாயமா நடக்கல, அவர் மீது நடத்தப்பட்ட விசாரணையே ஒரு அநியாயமான விசாரணை, அவர் ஒரு அப்பாவி அப்படின்னா முஸ்லீம்களுடைய நம்பிக்கை. அவரை ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், அப்சல் குரு வந்து ஒரு ஐஏஎஸ் படிச்சு பிரிலிமினரி பாஸ் ஆகி மெயின் வரைக்கும் பாஸ் ஆகி இன்ட்ரிக்காக காத்துக்கிட்டு இருந்தவர், அவர் என்ன மிஸ்டேக்னு சொன்னா, அவர் போலீஸோட நல்லுறவை பேண வேண்டும் என்பதற்காக வேண்டி அவரை போலீஸ் இன்ஃபார்மரா பயன்படுத்தினான். அவர் பண்ண மிஸ்டேக் அது, சமுதாயத்தின் பெரிய தப்பு அது. இன்ஃபார்மரா இருந்தாரு, கடைசியில போலீஸுக்கு தேவைப்பட்டுச்சு இந்த பார்லிமெண்ட் கேஸ முடிக்கணும், புடியா அப்துல் குருவை புடி பிடிச்சி அவர்கிட்ட சில வாக்குமூலத்தை வாங்கினாங்க, அவரை ஏமாத்துறாங்க, துரோகம் பண்ணாங்க, கடைசி தூக்கிலிட்டு போட்டாங்க, இதுதான் உண்மை. அப்ப இதைத்தான் நம்ம கண்டிக்கிறோமே தவிர, அவர் உண்மையான குற்றவாளியாக இருந்திருந்தால் அவர் தூக்கிலிடப்படுவதை சரியத்து ஒருபோதும் கண்டிக்காது, முஸ்லீம் ஒருபோதும் கண்டிக்க மாட்டாங்க. அந்த விஷயம் நம்ம தெளிவா இருக்கணும், அப்துல் குருவை தூக்கில போட்டது ஒரு அநியாயமான கொலை, அது தூக்கிலிடப்பட தண்டனை அல்ல, அது கொலை, அது அவர் மேல விசாரணை ஒழுங்கா நடக்கல அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் தவிர, இது மரண தண்டனை கூடாதுங்கிறதுக்காண்டி நம்ம எதிர்க்கல, அது தெளிவா புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிருகா. அது ஓ பின்பக்கம் தஹஜ்ஜுத் தொழுகையின் நேரம் ஆரம்பம் எத்தனை மணி அளவில் தொழலாம், ரெகுலரா தொழுறது வந்து தஹஜ்ஜுத் தொழுற ரசூலுடைய ஹதீஸ்ல வருது, ஹதீஸ்ல இல்ல முஹதீஸின் விளக்கம் சொல்றாங்க, இரவை அதாவது சூரியன் மறைஞ்சதிலிருந்து ஃபஜ்ர் வரைக்கும் உள்ள அந்த இரவை ஆறு பகுதியாக பிரித்து கடைசி ஆறாவது பகுதி தான் தஹஜ்ஜுத்துக்கு ஏற்ற நேரம். சூரியன் மறைஞ்சதுலேருந்து காலையில் ஃபஜ்ர் வரைக்கும், சூரியன் எத்தனை மணிக்கு மறைதுங்க, 6:40 மறைதா, சுபு சாதிக்குங்கிறது 4:30, இந்த 6:40 4:25 வரைக்கும் உள்ள இந்த இடைப்பட்ட நேரத்தை ஆறு பங்காக பிரித்தா கடைசி ஆறாவது பகுதி எவ்வளோ நேரம் வருதோ அதான் தஹஜ்ஜுத்துக்கு ஏற்ற நேரம் அப்படின்னு சொல்லி முஹதீஸ்னு சொல்கிறாங்க. ஸோ தஹஜ்ஜுத்துக்கு உகந்த நேரமும் அதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமை என்னன்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலே என்ன பண்ணுவாங்க, படுக்கைக்கு வருவாங்க, படுக்கையில் தூங்குவாங்க, தூங்கிய கடைசி பகுதியில் இரவினுடைய கடைசி பகுதியில் பெரும்பாலும் எழுந்திருப்பாங்க, எழுந்து கால்கள் வீங்கும் அளவுக்கு தஹஜ்ஜு தொழுவாங்க, தஹஜ்ஜு தொழுத பிறகு தன்னுடைய மனைவியுடைய தேவை இருந்தால் மனைவியிடத்தில் வருவாங்க, தன்னுடைய தேவையை நிறைவேற்றுவாங்க, அதுக்கப்புறம் குளிப்பாங்க, அதுக்கப்புறம் ஃபஜ்ருக்கு போவாங்க. இதுதான் ரசூலுடைய தர்தீப், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத். இமாம் பின்னால் இடம் இல்லாத பட்சத்தில் ஒரு ஸ்டெப் மட்டும் பின்னால் நின்று தொழலாமா, இமாம் பின்னால் இடம் இல்லாத பட்சத்தில் ஒரு ஸ்டெப் மட்டும் தொழலாம், தப்பு இல்லை, பெரிய இடம் இல்லை, இமாம் ஒரு சஃப்ல நாம ஒரு சஃப்ல நிக்கிற அளவுக்கு பெரிய இடம் இல்லை, அதனால இமாமுக்கு பின்னாடி ஒரு ஸ்டெப் நிக்கலாமா தாராளம் நிக்கலாம், தப்பு கிடையாது. சவுதியில் அல்கோபர்ல இருந்து கேட்டிருக்காரு, நான் அல்கோபரில் வசிக்கிறேன், என்னுடைய பெற்றோர்கள் அல்கோபருக்கு வர இருக்கின்றனர், அவருடைய மீகாத் இல்லை இந்தியா அல்லது அல்கோபரா, அல்கோபருக்கு நான் எங்க போய் மீகாத் தேடுறது, இப்போ அல்கோபர் சவுதியில எந்த மொழியில் இருந்து எனக்கு தெரியாது, அல்கோபர்ல இருந்து அவங்க உம்ராக்கு போறாங்க, உம்ராக்கு போறாங்கன்னு சொன்னா உம்ராக்கு இளம்லம் தான், அவங்களுக்கு இங்கேருந்து போகும்போதே ஹரம் கட்டிடணும், அவங்க அல்கோபர் போயிட்டு அங்க ரெண்டு நாள் மூணு நாள் தங்கிட்டு அதுக்கப்புறம் உம்ரா செய்யறாங்கடா, அவங்க அல்கோபர்ல இருந்து உம்ராக்கு போகும்பொழுது வழியில அவங்களுக்கு ஒரு மீகாத் வரும், அது எந்த மீகாத்தோ அந்த மீகாத்துல ஹரம் கட்டிக்கணும். ஃபஜ்ர் தொழுகையில் குனுத் ஓதுவது கட்டாயமா, இதுக்கு ரெண்டு மாதிரி ஹதீஸ் வந்துருதுங்க, குனுத் ரத்துல ஓத சொன்னாங்க ஓதல ரெண்டு மாதிரி ஹதீஸ் வந்துருது, நாம எதைப்படி ஃபாலோ பண்ண சொன்னா, எந்த பள்ளியில தொழுகிறோமோ அந்த இமாம் எப்படி தொழ வைக்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணணும், இமாம் குனுத் ஓதுற பள்ளியா இருந்தா நாம கையேந்தி குணத்துல கலந்துக்கணும், குணத்து ஓதாத பள்ளியா இருந்தா நாம குணத்து ஓத கூடாது. இதுல என்ன பண்ணுவோம் நம்ம ஆளுங்க, நான் ஷாஃபி எங்க பள்ளி அனஃபி இமா வந்து குணத்து ஓத மாட்டேங்கிறாரு காட்டி, இவர் சலாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இவர் டொக்குடுன்னு சஜிதா செய்வாரு, இமாம் சலாம் கொடுத்து முடிச்சிட்டாரு, இவர் அப்புறம் சஜாசி வர, இது முறை இல்ல. அதே மாதிரி ஒரு ஷாஃபி பள்ளியில இமாம் குனுத்து ஓதுவாரு, நான் அனஃபியாக்கும் அப்படின்னு கைய வெறப்பா கட்டி நிப்பாரு, இதுவும் சரியல்ல. ரசூலா சொல்றாங்க, இன்னமா ஜுஹைலல் இமாம் அலி யோத்தம பிஹி, இமாம் நிர்ணயிக்கப்பட்டதெல்லாம் நீங்க அவளை பின்பற்றதுக்காண்டி தான், இமாம் என்ன செய்யறோ செஞ்சுட்டு போயிடுங்க. அடுத்து நாகர்கோவில் இருந்து கேட்டிருக்காரு, சூரா 103 அத்தியாயம், விபச்சாரன் விபச்சாரியையோ அல்லது இணை வைத்து வணங்குபவனையோ அன்று வேறு எந்த பெண்ணையும் விவாகம் செய்ய மாட்டான் இருக்குது என்னன்னு கேட்டிருக்காங்க. இன்ஷால்லா இந்த ஆயத்துக்கு விளக்கம் பார்த்து சொல்றேன். இன்ஷால்லா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விஷயங்களை பேசணுமோ இந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய தௌஃபீக் தந்தருவானாங்க. சோர்ல உடுமலைப்பேட்டை மாஹத் அபு சவுத் என்ற ஒரு மதரசாலிருந்து உங்களுடைய உதவி கேட்டு வந்திருக்கிறாங்க. உங்களால் முடிந்த அதிகமான உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.